ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹೃದಿ ಮತ್ಸವಂಶಕಲಶೋಧರಿಕಲ್ಪವೃಕ್ಷಂ ಶ್ರೀವಾಸಲಕ್ಷ್ಮಣಸೂರಿಸುತಂ ಸುಶೀಲಂ ಶ್ರೀವಾಸ ಸಂಯಮಿಗುರೋ ಪದಾಬ್ಜಭಂಗಂ ಶ್ರೀರಾಘವಾದ್ಯಗುಣವನ್ಮಹಮಾಶ್ರಯಾಮಿ ಶ್ರೀಶೈಲವಂಶೋದ್ಭವಸವಮಯಾದಿ ನಾರಾಯಣಾರ್ಯಾಪ್ತಸಮಸ್ತಬೋಧಂ ತತ್ಪೌತ್ರಮೀಡೇ ವರದಾರ್ಯಸೂನು ಮಾಢ್ಯಂ ಗುಣೇರ್ಯಜ್ಞವರಾಹವರ್ಯಂ ಪಿತಾಮಹಸ್ಯಾಪಿ ಪಿತಾಮಹಾಯ ಪ್ರಾಚೇತಸಾದೇಶಫಲಪ್ರದಾಯ ಶ್ರೀಭಾಷ್ಯಕಾರೋತ್ತಮದೇಶಿಕಾಯ ಶ್ರೀಶೈಲಪೂರ್ಣಾಯ ನಮೋ ನಮಸ್ತಾತ್. ಕೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಗೋಕಿಲಂ. ವಾಲ್ಮೀಕೇರ್ಮುನಿಸಂಹಸ್ಯ ಕವಿತಾವನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾದಂ ಕೋನಯಾತಿ ಪರಾಂ ಗತಿಂ ಯಸ್ವಿವಂ ಸತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತಸಾಗರಂ ತೃಪ್ತಸ್ತಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತ ಸಮಕಲ್ಮಷಂ ಗೋಷ್ಪದೀಕೃತವಾರಾಶಿಂ ಅಶಕೀಕೃತರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾರತ್ನಂ ವಂದೇ ನೀಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ ಕೃಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ ಮನೋಜವಂ ಮಾರ್ಗತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋ ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕವನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಚನೇಯಂ ಆಂಚನೇಯಮದಿಪಾಟಲಾನನಂ ಕಾಂಚನಾದ್ರಿಗಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತ ತರುಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನಮಂದನಂ ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕತಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಭಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ ವೇದವೇದ್ಯೇ ಪರೇ ಪುಂಸಿ ಜಾಚೇ ಶರತಾತ್ಮಜೇ ವೇದ ಪ್ರಾಚೇದಾ ದಾಸೀತ್ ಸಾಕ್ಷಾತ್ ರಾಮಾಯಣಾತ್ಮನ. ಜಯತ್ಯಾಶ್ರಿತಸಂತ್ರಾಸಧ್ವಾಂತವಿಧ್ವಂಸನೋದಯ ಪ್ರಭಾವಾಂ ಸೀತಯಾ ದೇವ್ಯಾ ಭ್ರಮವ್ಯೋಮಭಾಸ್ಕರ ಪಾರಾವಾರಪಯೋ ವಿಶೋಷಣಕಲಾ ಪಾರೀನಕಾಲಾನಲಜ್ವಾಲಾಜಾಲವಿಹಾರ ಹಾರಿವಿಶಿಖ ವ್ಯಾಪಾರ ಘೋರಕ್ರಮ ಸರ್ವಾವಸ್ಥ ಸಕೃತ್ಪ್ರಪನ್ನ ಜನತಾ ಸಂರಕ್ಷಣೈಕಂ ವ್ರತಿ ಧರ್ಮೋ ವಿಗ್ರಹವಾನ ಧರ್ಮವಿರತಿಂ ಧನ್ವೀ ಸತನ್ವೀತನಃ ಸೋಹಂತವಿರ್ಕುಂ ಸುರುದಿ ಪುರುಳಂತು ಸೊಲ್ಲುಗಿಂದ್ರೋ ನಾಹಂತನಕ್ಕು ನಿರಾಕ್ಕದರ್ಕುಂ ನಮಕ್ಕುಂ ಶರಣಾಂ ಆಕಂಡಲಂ ಮಹನಾಗಿಯ ಆವಲಿ ಪೇರಿಯವೋ ಕಾಗಂಬಿಳತ್ತಿಡ ಕನ್ನಡಿವೇ ಸೇದ ಕಾಕುತ್ತನೆ. ஸ்ரீஸ்பதியான ஸ்ரீமன் நாராயணன ஆராதனம் பண்றது பூஜை பண்றது அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலேயே வசத்தியான விஷயம். இத நானா எனக்கு புத்தியில தோணினதா நான் சொல்லல, சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கேன்னா மித்த தேவதைகளையும் ஆராதனம் பண்ணணும் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. வேணும்னா பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்கோ, முருகனுக்கு பூஜை பண்ணுங்கோ, சிவனுக்கு பூஜை பண்ணுங்கோ, துர்கைக்கு பூஜை பண்ணுங்கோ, யாருக்கு வேணா பண்ணலாம். ஆனா இந்த பூஜைகள்லாம் விட வசதியான இருக்கிறது சிவன் நாராயணனுடைய பூஜை என்னும் ஆராதனம். அதுக்கு சாஸ்திரம் சொல்றது ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் அப்படின்னு. எந்த தேவதையை காட்டிலும் சீமன் நாராயணனை பூஜை பண்றதுங்கிறது வசதி. சரி, இது நீ ஐயங்காரா இருக்க நீ சொல்ற, நீங்கள்லாம் விஷ்ணுவை மாத்திரம்தான் சொல்லுவீங்கோ அப்படின்னு கேட்டா இல்ல. ஆதிசங்கர பகவத் பாதா பஜகோவிந்தம்ன்ற கிரந்தத்தில் சகிருதபி ஏன முராரி சமர்த்தா அப்படின்னு, முராரியா இருக்கக்கூடிய கிருஷ்ணனை ஒரு தடவையான பூஜை பண்ணிடுங்கோ, அப்படி பண்ணா என்ன பலன் வரும் அப்படின்னு கேட்டா கிரியதே தஸ்ய யமேன சர்ச்சா, யமன் வந்து இவன் அழிச்சு போலாமா வேண்டாம்ன்ற சர்ச்சையே பண்ண மாட்டான், நம்ம பக்கமே வரமாட்டான். அது ஆழ்வார் சொல்றச்சே, நாராயணன் என்ன யாழி நரகத்து சேராமல் காக்கும் திருமால் அப்படின்னு. இந்த நாராயணன் ஒரு நாமாவை சொல்லிட்டாலே நரகத்துக்குன்றதுக்கு நம்மளுக்கு போகணுன்ற பயமே இருக்காதான். ஏன்னா அந்த நாராயணனாலுமே நம்மளை அடுத்தடுத்து நல்ல காரியங்களில் ஈடுபடுத்தி சரணாகதி பண்ண வச்சு பெருமாள் கிட்ட சேர்த்துடும் அப்படின்னு பகவன் நாமாக்கு பெருமை. அப்பேற்பட்ட பகவத் ஆராதனம் வசதி. ஏன் அதுலேயும் நாராயணனுடைய ஆராதனம் பூஜைன்றது வசதி அப்படின்னா, மோட்சம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்ததான ஒரு நிலையை பெருமாள் சீமன் நாராயணன் மாத்திரம்தான் கொடுக்க முடியுமா. யார் இதை சொல்லியிருக்காங்க, இதுவும் சாஸ்திரமே தான் சொல்றது. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சே, நம்மளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா சூரியனை உபாசனம் பண்ணணும். அதனாலதான் நாங்க யோகா எல்லாம் பண்றதே சூரிய நமஸ்காரம் அப்படின்றது பண்றோம். உடல் நல்லா இருக்கணும்னா யோகா பண்ணணும். யோகா பண்றதுனால சூரியனன் சூரிய நமஸ்காரம் மூலமா சூரியனை நாம வணங்குறோம். சரி, எனக்கு ஆரோக்கியம் இருந்தா இருக்கணும், எனக்கு ஞானமும் வேணும் அப்படின்னா, எனக்கு ஞானம் வேணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாம எல்லாம் யோசிக்கிறது நம்மளுக்கு ஐஸ்வர்யம் வேணும். பணம் இருந்தா தானே உடம்பு நல்லா இருக்கு. பணமே இல்லாமல் வெறுமோ சட்டி பிள்ளை யாராட்ட உட்காந்துன்றா என்ன பிரயோஜனம்? பைசா வேணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிரியம் இச்சேத்து புதாசனாத்து, நல்ல அக்னி காரியங்கள் நிறைய பண்ணணும். ஆத்துல ஹோமங்கள் யாகங்கள்லாம் நிறைய பண்ணோம்னா அது மூலமா அக்னியை பூஜை பண்ணி அந்த அக்னி நம்மளுக்கு செல்வங்கள் நிறைய கொடுப்பாராம். சரி, எனக்கு வந்து ஆரோக்கியமும் இருக்கு, பைசாவும் இருக்கு, ஞானமே இல்லை, என் பைசாவெல்லாம் இன்னொருத்தன் கணக்கு எழுதுறேன்ற பேரில் எடுத்துன்னு போயிடுறான். எனக்கு ஞானமே இல்லை. ஞானம் இருந்தா தான் என்ன பைசா போறது வருதுன்றத கணக்கை பார்க்க முடியும். அதுக்கு ஞானம் வேணுமே அப்படின்னா, ஞானம் தூ சங்கராதிச்சேத்து, ஞானம் வேணும்னா தட்சிணாமூர்த்தியா இருக்கக்கூடிய சிவனை உபாசிக்கணும்னு சொல்றான். அந்த சிவனை ஹயக்ரீவன் உபாசனம் பண்ணாருன்றதெல்லாம் இருக்கு. அதனாலதான் ஞானானந்த மயம் தேவம் நிர்மலஸ்பதிகாக்கியும் ஆதாரம், சர்வ வித்யானம் எல்லா வித்தைக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியது ஹயக்ரீவன். அந்த பெருமாளை ஆராதனம் பண்ணார். அதனால ஞானம் வேணும்னா இனிஷியல் லெவல் ஆஃப் ஞானம் வேணும்னா சிவனை ஆராதனம் பண்ணணும். சரி, எனக்கு இந்த மூணுமே வேண்டாம், அதாவது ஆரோக்கியம் வேண்டாம், ஞானம் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், இந்த சம்சாரத்திலே வாழ்ந்துட்டே இருக்கேன், எனக்கு இந்த சம்சாரத்திலேருந்து விடுதலை வேணும், பெருமாள் கிட்டே எப்ப பாரு இருக்கணும், திருப்பி பிறவிக்கிறதே இருக்கக்கூடாது அப்படின்னா, மோட்சமிச்சே ஜனார்தனாது அப்படின்னு சொன்ன. மோட்சம்ன்றது பெருமாள் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இப்ப இந்த ஸ்லோகத்திலேயே ஆரோக்கியம் பாஸ்கராதி இச்சேது, ஆரோக்கியம்ன்றது சூரியன் கொடுப்பார், ஐஸ்வர்யம்ன்றத அக்னி கொடுப்பார், ஞானம்ன்றத சங்கரன் கொடுப்பார், மோட்சம்ன்றத பெருமாள் கொடுப்பார்னு தெரியுது. இப்ப பெருமாள் வெறும் மோட்சத்தை மட்டும்தான் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா, இல்ல, நான் மேல சொன்ன மூணுத்தையும் கொடுப்பார். நீதி பேர்னால இந்த மோட்சத்தை கொடுக்க முடியாது. எப்படின்னா, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் ஒருத்தன், 1,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் ஒருத்தன். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவனால 1,000 ரூபாய் கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்க முடியும். ஆனா 1,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவனால 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி பகவான் நாராயணனால மோட்சம் கொடுக்க முடியும்னா, மோட்சம் மாத்திரம் இல்லை, இந்த இகலோகத்துல நம்மளுக்கு என்னென்ன சௌக்கியம் வேணுமோ அதையும் பெருமாளால கொடுக்க முடியும். பரலோகத்துல பரலோக வாழ்ச்சி, அந்த வாழ்க்கையையும் பெருமாளால கொடுக்க முடியும்னு இதுல தெரியுது. அப்போ அதுல என்ன தெரியுதுன்னா, மத்த தேவதைகள் ஆராதனம் பண்றதை காட்டிலும் பகவான் நாராயணன் ராமன் ஆராதனம் பண்றதுங்கிறது வசத்தின்னு தெரியுது. சரி, நீதி பேரை காட்டணும் வசத்தி பெருமாள் ஆராதனம் பண்றதுன்னு சொல்றீங்க. அப்போ இந்த பெருமாளுக்கு ஆராதனத்தை பண்றதை காட்டணும் பெருசா ஏதாவது இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சாஸ்திரம். யார் அது அது அது எந்த தேவத்தை சொல்லுங்க, நான் புதுசா அது கோயில் கட்டிடுறேன், புது சாய்பாபா உருவாக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி யார் அது அப்படின்னு கேட்டா, தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம், பாகவதால ஆராதனம் பண்றது. பாகவதால்னா யாருன்னா, பகவான மாத்திரமே ஸ்ரீமன் நாராயணனே சரண் அப்படின்னு இருக்கிறவாள் பாகவத்தாள். அந்த பாகவத்தால பூஜை பண்ணி ஆராதனம் பண்றது. அவளுக்கு ஆராதனம்னா அவளை உட்காந்து வச்சுட்டு 10 டம்ளர் குடத்தை கொட்டுற 10 குடம் ஃபுல்லா தீர்த்தத்தை குத்தி அப்படி ஆராதனம்னா அப்படி இல்லை. அவளுக்கு எப்படி ஆராதனம் பண்ணணுமோ, இப்ப ஒரு சுவாமி இருக்கார், ஒரு பாகவதர் இருக்காருன்னா அந்த பாகவத ஆத்து கூட்டு வெத்தில பார்க்க வச்சு அவளை நமஸ்காரம் பண்றது, அவளுக்கு சாதம் போடுறது, அவளுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கறது, எப்படி அவளுக்கு ஏதாவது தேவையான புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி பாகவதால ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு. இந்த பாகவத ஆராதனத்துல, இந்த பாகவத ஆராதனத்தை பத்தி ஆழ்வார்கள்லாம் என்ன சொல்றா அப்படிங்கிறத கொஞ்சம் அனுபவிப்போம். முதல்ல நம்ம ஆழ்வார் பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தர்ன்னு அந்த ஆழ்வாருக்கு தான் பேரு. இந்த பிரபன்ன ஜனங்கள்னு இருக்கோமே, பரநியாசம் பண்ணிண்டவா, பெருமாளுக்கு சரணாகதி பண்ணிண்டவாளுக்குலாம் செட்டியாருன்னா நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் தான் சொல்ற, பயிலும் சுடருடி மூர்த்தியை பங்கய கண்ணனை, தாமரை போன்ற கண்ணை உடையதான பெருமாளை, பயிலும் சுடரு மூர்த்தியை பங்கய கண்ணனை, பயிலையினிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை. அந்த பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க இனிமையா இருக்குமா, எப்படி ராமாயண உபன்யாசம் கேட்க கேட்க இனிமையா இருக்கும், அந்த மாதிரி பகவான் நாராயணனை பத்தி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க இனிமையா இருப்பான் பெருமாள். நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை, வேறங்கேயும் அந்த பெருமாளுக்கு ஸ்தானம் இல்லை, பார்க்கடல்ல சேர்ந்து இருக்கிற பெருமாள் இருக்காரே அந்த பெருமாளை பத்தி, பயிலும் திருவுடையார், அந்த பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற வாழ்னா யாருன்னா திருவுடையாரம், அவ ஏழையாவே இருந்தாலும் அவளை திருவுடையார் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. அந்த பாகவதால பயிலும் பிறப்பிடைதோறு எம்மையாளும் பரமரே. அவாதான் எனக்கு சுவாமியை தவிர பெருமாள் எனக்கு நேரம் வேண்டாம். எனக்கு பெருமாளை உபாசிச்சு பாகவதாளா இருக்காளே அவாதான் எனக்கு வேணும், பகவான் நேரா எனக்கு வேண்டாம்னு சொல்லி நம்மாள் சொல்ற. அது மட்டுமா சொல்ற? அடுத்தது அதே தசகத்துல கடைசி பாசுரத்துல அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே அப்படிங்கிற ஏழு ஏழு அடியார் சொல்ற. எப்படி அப்படின்னா பெருமாள் பெருமாளுக்கு பெருமாளை சேவிக்கிற ஒரு பாகவதர், அந்த பாகவதரை சேவிக்கிற இன்னொரு பாகவதர், அந்த பாகவதரை சேவிக்கிற இன்னொரு பாகவதர், ஏழு அடி ஏழு அடியார் பெருமாள்கிட்ட நேராகவே முதல்ல ஆழ்வார். பெருமாளை சேவிக்கிற பாகவதர், பாகவதரை சேவிக்கிற பாகவதர், பாகவதரை சேவிக்கிற பாகவதர், ஏழு பேர் அப்படி இருந்தா போறோம். அடியார் எம் அடிகளை அவர் தான் எனக்கு சரணாகிதி பண்றதுக்கான வஸ்துவை தவிர பெருமாள் வேண்டாம். அப்ப இதுல என்ன தெரியுது? பாகவதாளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கார் ஆழ்வார்ன்றது தெரியுது. இன்னொன்னு சொல்றச்சே, இந்த அடியார்கள் யார் ஒரே ஒரு ஜாதியில மட்டும்தான் இருப்பாளா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு ஆழ்வார். இப்ப பிராமணாள்னா பிராமணா மட்டும்தான் அடியார்களா இருக்கலாமா அப்படின்னு கேட்டா அந்த ஆழ்வார் ஒத்துக்கல. என்ன சொல்றாரு அப்படின்னா, குலத்தாந்து சாதிகள் நாளிலும் கீழ் இழிந்து எத்தனை நலந்தானில்லாத சண்டாள சண்டாளர்களாகிலும், நாலு ஜாதி சொல்றா, அந்த ஜாதிக்கும் கீழே இருந்து பகவான ஆராதனம் பண்ணாள்னாக்க எப்படி ஆராதனம் பண்ணோம்னா, வளர்த்தாந்து சக்கர தன்னல் மணிமன்னருக்கு ஆளுக்கு ஒழிகலந்தார். சங்க சக்கரம் வச்சிருக்கானே பகவான், அந்த பெருமாள் கிட்ட அடியாரா இருந்து எப்படி அடியாரா இருக்கணும்னா, பகவான் எப்படி சங்க சக்கரம் வச்சிருக்கானோ அதே மாதிரி என்னையும் என் உடமையையும் உன் சக்கர கோரி ஒத்தி கொண்டு ஆழ்வார் சொல்ற சமாசேனங்கள். சங்க சக்கரத்தை நம்மளும் தரிச்சிட்டு சரணாகதின்னு சொல்லக்கூடியதான வசதியான அந்த தர்மத்தை பெருமாள் திருவடிகளிலேயே பண்ணி, இனிமேல் எனக்கு கவலை இல்லை, என்னை பார்த்துக்கிறதுக்கு பகவான் இருக்கான்னு இருக்கிற பாகவதால இவர் வந்து பிராமணர் அல்ல அப்படின்னு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அடியாரம் அடியார் தம் அடிகளை, அவர் தான் எனக்கு அடியாரு தவிர அவா இதுக்கு முன்னாடி என்ன ஜாத்தியாக இருக்கலாம். இப்ப அவா சமாசரணம் பண்ணிட்டு பஞ்சநமஸ்காரங்கள் சரணாகதி பண்ணிட்டு பாகவதாளா மாறிட்டான்னா அவளை இதுக்கு முன்னாடி அவள் எந்த ஜாத்தியா இருந்தாலும் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அவளை பாகவதாள்னு பார்க்கணும், பகவானுடைய தாதபூத்தாள், பகவானுக்கு கைங்கரியம் பண்றவான்னு பார்க்கணும் அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரு நம்ம ஆழ்வார். சரி, இது ஒரு ஆழ்வார் மட்டும்தான் சொல்றாரான்னு கேட்டா இல்லை, திருமங்கை ஆழ்வார் சொல்றதே, கண்சோரவின் குருதி நந்தி எழுந்தழல் போல் கூந்தளாடை அப்படின்னு சொல்லி திருச்சேரை மாசத்துல திருப்பூர் திருமங்கை ஆழ்வார் பல விசேஷத்துல நேர போய் மங்களாசாசனம் பண்ண ஆழ்வார். அந்த ஆழ்வார் சொல்றச்சே திருச்சேரைக்கு வாசல்ல வந்தார். திருச்சேரைன்னு ஒரு விசேஷம் கும்பகோணத்து பக்கத்துல இருக்கு, சாரநாதன் பெருமாள் பஞ்சதார கஷேத்திரம்னு பேரு. அந்த ஊர்ல அஞ்சு சாரம் சாரம்னு ஒரு பெருமாள் பேரு சாரநாதன், தாயார் பேரு சாரநாயகி, பெருமாளுடைய விமானத்துக்கு பேரு சார விமானம். அவர் பெருமாளுக்கு இருக்கிற புஷ்கரணிக்கு சார புஷ்கரணின்னு பேரு, அந்த ஊருக்கு தாரக்ஷேத்திரம் திருச்சேரின்னு பேரு, அதனால பஞ்சதார கஷேத்திரம்னு அந்த கஷேத்திரத்தை சொல்லுவார். அந்த கஷேத்திரத்துக்கு வாசல்ல கோயில்ல வாசல் வந்து நின்னார் திருமங்கை ஆழ்வார். பார்த்த சாதாரணமா திருமங்கை ஆழ்வார் என்ன வழக்கம்னா, கோயிலுக்குள்ள போவேன், பெருமாளை ஜெயிப்பேன், பெருமாளை ஜெயிச்சு அந்த பெருமாள் மேல 10 பாசனமோ 20 பாசனமோ பாடுவேன், பாடிட்டு அடுத்தடி விதத்துக்கு கிளம்பிடுவேன். இந்த திருச்சேரை வாசல்ல நின்று கோயில் வாசலே நின்றுட்டே இருந்தார். திருமங்கை ஆழ்வாருக்கு 4 சிஷ்யாள், அந்த 4 சிஷ்யாள் கேட்டாலும் ஏன் சுவாமி உள்ள போவே மாட்டேங்கிறாரு, என்னாச்சு? பொதுவாக கோயிலில் போய் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி பாடல் பாடுறது தானே நம்மளுக்கு வழக்கம், இந்த தடவை ஏன் இப்படியே வாசலே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஆழ்வார் சொல்ற, விண்சேரும் இளந்திங்கள் அகடுருந்து மணிமாட மல்கு செல்வ தன் சேர எம்பெருமான் தாழ்த்தொழுவார் காண்மினை தலைமையிலாரே. பெருமாள் சேவிச்சுட்டு வர அளவு திருச்சேர கோயிலேருந்து உள்ள பெருமாளை சேவிச்சுட்டு வரவாங்க, அவளை சேவிக்கிறேன் அது எனக்கு போறோம், அவளுடைய திருவடி அவளுடைய பாதத்தை என் தலைமையில வச்சுக்கிறேன், பெருமாள் சொன்னது எனக்கு வேண்டாம், பெருமாளை சேவிச்சுட்டு வராளே அவளுடைய அவளை சேவிக்கிறதே எனக்கு போறோம் அப்படின்னு பாகவதாளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு இல்லாழ்வார் அப்படின்னு தெரியுது. சரி, பெருமாளை சேவிச்சா பாபம் போகும்னு சொல்றா, பாகவதாளை சேவிச்சா பாபம் போகுமா? பெருமாளை சேவிச்சா பெருமாளுக்கு அந்த சக்தி உண்டு, பெருமாளை சேவிச்சா பண்ண பாபங்கள்லாம் போறது அப்படின்னு சொல்றா. பாகவதாளுக்கு அதே சக்தி இருக்கணுமோ இல்லைன்னா இருக்குன்னு திருமங்கை ஆழ்வார், உன்னாது வெங்கூற்றம் ஓவாத பாவங்கள் பேரா, பாவங்கள் பேரவே பேராது. யாரு அப்படின்னா, கண்ணார கண்டுருகி கையார தொழுவாரை கருதுகாலே. திருச்சேரில் இருக்கிற நாராயண பெருமாளை சேவிச்சுட்டு பெருமாளை சேவிக்கிறதே அவளுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். அந்த பெருமாளை அனுபவிச்சு அனுபவிச்சு கையால தொழுவாரு. அந்த பெருமாளை சேவிக்கிறதே கையை தலைமையில வச்சுட்டு கூப்பிட்டு கண்ணில் ஜலம் விடுறவாறு சேவிச்சாலே பாபங்கள்லாம் நம்மளுக்கு வராது அப்படின்னு திருமுக்கையாக சொல்லியிருக்கேன். சரி, இவா ரெண்டு பேர் மட்டும்தான் சொல்லியிருக்காளா? இல்ல, பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு அப்பாவா இருந்த ஆழ்வார் அவர் சொல்ற நாதனை நரசிங்கனை நவீன்றேட்டுவார்கள் உழக்கிய பாதத்தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்தது. நரசிம்மன் வியாபாரம் பண்ணார் இந்த பூலோகத்துல, அவர் பாதம் பட்டு இந்த பூலோகம் சுத்தமாகுமான்னு கேட்டா டவுட்டுன்னு ஆழ்வார். இல்ல, பெருமாள் வந்தா ஆகலாம் ஆகலாம்னு போலாம், ஆனா நிசிம்மன லட்சுமி நரசிம்மரை சேவிச்சு இந்த பாகவதாள் நடக்கிறாளே, அந்த அந்த பாகவதாளோட தூசி தூழி அவ நெருக்கால நடந்து போறச்சதோ இல்ல தெருப்பு போட்டு போறச்சதோ அந்த செருப்புலேருந்து கிளம்பக்கூடியதான தூழி இந்த உலகத்தை எல்லாத்தையும் புனிதமாக்கும் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்ற. சரி, தொண்டரடிக்கொடி ஆழ்வார் இந்த ஆழ்வார் பெயரே தொண்டரடிக்கொடின்னா பெருமாளுக்கு அவர் ஆழ்வார்களை தாண்டி பெருமாளுடைய பெரு தொண்டர் தொண்டருக்கு அடிக்கொடி. அதாவது பெருமாளுக்கு பாகவத் இருக்க அந்த பாகவத்திற்கே இந்த ஆழ்வார் இருக்காரு. இவர் பேர் என்ன தெரியுது? பக்தாம்பிரேனோ அப்படின்னு இந்த ஆழ்வார் சமஸ்கிருதத்துல பேர் தொண்டரடிக்கொடிகள் அப்படின்னு அந்த ஆழ்வார்கள் சொல்றாருன்னா இந்த பாகவத்தாள் சாப்பிடுறாளே அந்த சாப்பிடுறது மீதி இல்லையே, மீதியெல்லாம் இறைய இருக்கிற மீதியும் தப்பா அர்த்தம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் சாப்பிட்டது அது எச்சல் தான் எச்சல் தான், ஆனா அந்த பாகவதருக்கு சாதிச்சுட்டு பாத்திரத்துல இருக்கிற மீதி இல்லையே அந்த மீதியை சாப்பிட்டாலே பாபங்கள்லாம் போகும். போனகம் செய்த சேடம் தருவரையன் புனிதம் என்றே போனகம் செய்த சேடம் சேடம்னா சேடம் பாக்கி இருக்கிறது. அந்த பாக்கி இருக்கிறத சாப்பிட்டாலே நம்மளுக்கு அப்பேற்பட்ட பாபங்கள்லாம் போறதுன்னு தொண்டரடிக்கொடி ஆழ்வார் சொல்றாரு. சரி, இன்னொன்னும் சொல்றாரு இந்த ஆழ்வார், என்னதான் பிராமணனா ஆறு நாலு வேதத்தையும் அத்தியனம் பண்ணிட்டு வேதத்துக்கு ஆறு அங்கம் உண்டு, அந்த அங்கத்தையும் சேர்த்து அத்தியனம் பண்ணிட்டு பிராமணான்னு உட்கார்ந்து இருக்காளே, அவ வந்து இந்த பாகவதத்துல இருக்கிற பெருமாள் பக்தனை பார்த்துட்டு படிச்சாருன்னா இவாள் என்ன தெரிய இதுன்னு கேட்டாருன்னா அவளுக்கு இந்த பிராமணத்துவமே போயிடுறது அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. அமரவோ ரங்கமாரும் வேதமோ நான்கு மோதி தமர்களை படிப்பதாகி நுமர்களை படிப்பதாகி படிப்பதோர் அளவிலாகவே அவர்கள் நாம் புலையர் போலும். நுமர்கள் பாகவத்தால படித்தாங்க அந்த கணமே அவள் பெருமாளுக்கு பிடிக்காத போயிடுறது, அவள் வந்து தாழ்ந்து போயிடுறா அப்படின்னு தொண்டரடி ஆழ்வார் சொல்ற. அதுக்கப்புறம் திருப்பானாழ்வார் இந்த பாகவதால் பத்தி என்ன சொல்றாருன்னா அமலன் ஆதித்யான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த அமலன் பெருமாள் பண்ண வசதியான காரியம் உறுதியான காரியம் என்னன்னா தனக்கு சேர்த்துள்ளதில்லை, அவனுக்கு என்ன அடியன் அடியாரா ஆகியதில்லை, பெருமாளோட அடியாருக்கு என்ன அடியாரா ஆகப்படுத்தினா அதுதான் பெருமாள் பண்ண காரியத்திலே வசதியான காரியம் திருப்பானாழ்வார் சொல்றாரு. அப்புறம் குலசேகர ஆழ்வார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பாகவதாளம் ஸ்ரீரங்கத்துல நின்றுட்டு ரங்காரங்கான்னு பஜனை பண்ணிட்டு இருக்காரு, அவ அழுத்தே ரங்கன் அனுபவிச்சிருக்காரு. அந்த அழகே இந்த ஜலம் வந்து எப்படி வருதுன்னா வன்பொன்னி பேரார் போல் வரும். இந்த அழக ஜலம் இதை கண்டுகிட்டு அவளுக்கு எப்படி வருதுன்னா பொன்னி நதி, அதாவது காவேரி எவ்வளவு வேகமா வருதோ அந்த மாதிரி அவளுக்கு ஜலம் வருதான். அந்த ஜலம் வந்து கீழே போறது கண்ணிலேந்து வரதெல்லாம் கீழே போக முடியும், அது கீழே போய் அவ நெல்லுக்கு அப்ப டைட்டெல்லாம் கிடையாது, டைட்டிலும் கிடையாது, ரெண்டாவது செய்ய கிடையாது, மண் தரதான். அந்த மண்ணில பட்டு அந்த மண் ஈரமாயிடுது, அந்த ஈரமான மண்ணில் அவ காது தேடி படுறதோ இல்லையோ அது பட்ட சேர்த்தை செழுத்தே என்று சென்னை கணிவனே எனக்கு தொடர்ந்து திருப்பானாழ்வாருக்கு குலசேகர ஆழ்வாருக்கு என்னன்னா இந்த பாகவதாள் கால் பட்டு இந்த தேர் இருக்கு அதை தான் நான் என் நெற்றியில் வச்சுப்பேன் தலையில் வச்சுப்பேன், எனக்கு தனியா திருமண் தன் தந்தனம் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் பாகவதாளுக்கு எவ்வளோ ஏற்றம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலை அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருத கிரந்தம் பண்ணியிருக்க, அதுல நம்ம ஆழ்வாரியத்தில் ஏழு பேர் சொன்னார், அடியாரடியா தம்மடியாரடியா தமக்கடியாரடியா தம்மடியா ஏழு பேர் சொன்னாரோ அது அப்படியே சம்ஸ்கிருதத்துல குலசேகர ஆழ்வார் சொல்றார். மர லோகநாதா அப்படின்னு சொல்லி ஏழு பாகவதாளுக்கு அடியாரை நாட்படுத்து அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்றார். சரி, எல்லா ஆழ்வாரும் சொல்றாங்க, என்னதான் ஆண்டாள் சொன்னா தனி ஒரு இது இருக்குமோ அது தாழ்வா சொன்னா இருக்காரு. ஆண்டாளுக்கு சொல்லியிருக்காளா அப்படின்னு கேட்டா திருப்பாவை சொல்லியிருக்காங்க. எங்க சொல்லியிருக்கா அப்படின்னா, பாகவதாள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நாம் அந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருந்தோம்னா அவ பண்ணவே இல்லைன்னாலும் அவ பண்ணியிருந்தாலும் நாம பண்ணவே இல்லைன்னாலும் அந்த தப்ப ஒத்துண்டு பாகவதாள சொல்லாத அப்படின்னு சொல்லி நானே தான் ஆகிடுங்க அப்படின்னு திருப்பாவையில ஆண்டாள் நானே தான் கண்டு போறேன். என்ன இப்போ நான் தான் அந்த தப்பு பண்ணது, நீங்க எல்லாம் யாரும் பண்ணல, பாகவதாள் அந்த படி வரக்கூடாதுன்னு சொல்லி பாகவதாள் எவ்வளவு பிராதானியம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆண்டாள் சொல்றது எல்லாமே நாத்தியார் திருமொழியா இருக்கட்டும் திருப்பாவையா இருக்கட்டும் கடைசி பாத்திரத்துல கோவை சம்மன் கோவை சம்மன் வரும். அப்படி இருக்கிறது வெறும் கோதையில விட்டு சித்தன் கோதை விட்டு சித்தன் கோதைங்கிறதான் எல்லா மாதத்துலயும் அவர் அப்பா பேரை சொல்லிதான் பட்டமிட்டியான கோதை சம்மன் திருப்பாவையில் வந்து அந்த மாதிரி நாத்தியார் திருமணம் மட்டும் இதுதான் அவர் அப்பா பேரை சொல்லி தான் பேரை சொல்லுவாங்க. இது ரெண்டு காரணம், ஒன்னு இனிஷியல் போட்டுக்கிறவங்களே நம்மெல்லாம் நம்ம எல்லாம் எம் லட்சணம் நான் போட்டுருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவள் இனிஷியல் அப்பா பேர் முகுந்தன் அப்படிங்கிறதுனால போட்டுருக்கோம். அவள் அப்பா பேர் இனிஷியலாக போட்டுக்கிறதுன்றது உண்டு. அந்த மாதிரி ஒரு அர்த்தம். இன்னொன்னு விஷ்ணு சித்தன் சொல்லக்கூடியதான பெரிய ஆழ்வார், பெரிய பாகவதர், பெருமாள் மேலே அவ்வளோ பிரீதியோட இருக்கவர், அவரை முன்னிட்டு நாம பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் விஷ்ணு சித்தன் கோதை பட்டருக்கிறான் கோதைன்னு சொல்லி ஆண்டாள் சொல்லிட்டு இருக்கான் பெரியவா சொல்லியிருக்காங்க. சரி, எல்லா ஆழ்வாரும் சொல்லிட்டா ஒரே ஒரு ஆழ்வார மட்டும்தான் பெருமாளையே பாடாம பாகவத ஆழ்வார மட்டுமே பாடினவர் அவர் ஒரு ஆழ்வார் ஐட்டர். பெருமாளை பாடினாதான் ஆழ்வார் கோட்சியில சேர முடியும். இவர் என்ன அப்படின்னா ஆழ்வாரையே பாடினா கூட ஆழ்வாரான்ற ஒரே ஒரு வழிய காமிச்சவர் மதுரகவி ஆழ்வார்னு. மீதி ஆழ்வார்னா பெருமாளை பத்தி 1000 பாசனம் பாடியிருக்கா, 200 பாசனம் பாடியிருக்கா, 300 பாசனம் பாடியிருக்கா, அவாடுக்கெல்லாம் மதுரகவின்னு பேர் வரல. இவர் ஆழ்வாரை பத்தி 11 பாசனம் பாடினார். இவருக்கு மதுரகவின் பேர் வந்துட்டு ஏன் என்ன இவர் மதுரமா பண்ணிட்டார் அப்படின்னா, பெருமாளனு வகிக்கிற ஆழ்வார் தான் எனக்கு வசதி, மீதி பேர் எனக்கு தேவையில்லை. பெருமாளே வந்தா கூட என்ன சேவிப்பிருப்பது, அப்ப பெருமாள் வந்தா சேவிப்பீரா இல்லையா அப்படின்னு கேட்டா சேவிச்சு வைப்பேன் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா எங்க ஆத்து வாசல்ல பெருமாள் வர புறப்பாடாகி வர அப்படின்னா அந்த இடத்துல நீங்க சேவிச்சுதான் ஆகணும், பெருமாளுக்கு கட்டுக் கொடுக்கணுமே சேவிப்பீரா அப்படின்னு கேட்டா சேவிப்பேன் அப்படின்னாரா மதுரகவி ஆழ்வார். ஏன் அப்படின்னா எங்க ஆத்து கீழேதான் நம்மாழ்வார் இருக்க, அந்த நம்மாழ்வார் தட்டு கொடுக்க போவேன், அவர் சேவிப்ப, அந்த சேவிக்கிற பெருமாளை நானும் போனா போறதுன்னு கையை கூப்பி வைப்பேன், எனக்கு பெருமாள் உத்தேசம் கிடையாது, நம்மாழ்வார் தான் உத்தேசம் அப்படின்னு சொல்லி திரிதந்தாகிலும் தேவபிரானுடை கரிய கோல திருவுருக்காண்பன் பெருமாள் தான் நான் சேவிப்பேன். ஏன் அப்படின்னா பெரியவன் குருகூர் நகர் நம்பி காடுரியனாய் அடியேன் பெற்றனன்மையே, என்ன இந்த ஆழ்வாரோட சேர்த்து வச்சது பெருமாள் தானே, அதுக்காக போனா போதும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போவேன் தவிர எனக்கு பெருமாள் தான் ஜெயிக்கணும் இல்லை எனக்கு ஆழ்வார் போறோம். அதனாலதான் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாருக்கே, எனக்கு பெருமாள் அப்படின்னு சொன்னா நாங்க சித்திச்சு அந்த அமுதம் ஊற மாட்டேங்கிறது, ஆனா திருக்குருகூர் நம்மாழ்வார் அப்படின்னு சொன்னேன்னா என் நாக்கு மொத்தம் அமிர்தமா ஊர்றது, சித்திக்கிற அமுதம் அன்னிக்கும்னா சித்திக்கிற அமிர்தம்னு அர்த்தம். இந்த அமிர்தமானது பெருமாள் பேர் சொல்லாட்டா கூட எனக்கு ஆழ்வார் பேர் சொன்னாதான் கிடைக்கிறது அப்படிங்கறதே எனக்கு பகவான காட்டம் பாகவத ஆராதனம் வசத்திங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இத்தனை நேரம் இவ்வளவு விஷயத்தை சொன்னேன். சரி, இதுக்கும் இன்னைக்கு சொல்ல போற ராமாயணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் பூர்வ பீடிகையா வச்சுட்டு மேல கதையை சொல்ல போறேன். அயோத்தியா காண்டம் ஆரம்பம், 4 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு, தசரத்திற்கு 4 மாட்டு கொண்டு அமைஞ்சா சந்தோஷமா அயோத்தியால 12 வருஷ காலம் குடும்பம் நடத்துறா. நாமெல்லாம் எப்படி குடும்பம் நடத்தணும்னு நம்மளுக்கு ரோல் மாடலா ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும், ராமன் மாதிரி இருக்கணும், ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும், சீதா மாதிரி இருக்கணும், அம்மானா எப்படி இருக்கணும், கௌசல்யா மாதிரி இருக்கணும், தசரதன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ரோல் மாடலான ஒரு ஃபேமிலியை நம்மளுக்கு எடுத்து காமிக்கிறதுக்காக 12 வருஷம் அயோத்தியால குடும்பம் நடத்துறா அப்படிங்கிறது தெரியறது. அயோத்தியா காண்டத்துல முதல் ஸ்லோகம் கச்சதா மாதுலகுலம் பரதேன ததானகஹ சத்ருக்னோ நித்ய சத்ருக்னஹ நீதி நீத ப்ரீதி புரஸ்கிருதஹ கச்சதா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. கச்சதான்னா செல்லுதல் அர்த்தம், கமனம் அப்படின்னா செல்லுதல், கச்சன்னா செல் அப்படின்னு அர்த்தம். கச்சதான் ஆரம்பிக்கிறதுனாலே இந்த அயோத்தியா காண்டம் மொத்தம் போயிட்டே இருக்க போறது, யாராவது போயிட்டே இருக்க போறோம். இங்கே ராமன் வந்து முதல்ல பரதன் சத்ருகனும் தன்னோட மாமாவத்துக்கு போக போகிறான் அயோத்தியாவிலேருந்து. அதுக்கப்புறம் ராமன் அப்பாவுடைய வார்த்தையை சத்தியமாக்கணுங்கிறதுக்காக அயோத்தியாவிலேருந்து சித்திரகூடத்துக்கு போக போகிறார், காட்டுக்கு போக போகிறார். தசரதன் அயோத்தியால இருந்து ராமன் பிரிவு தாங்க முடியாத சொர்க்கலோகத்திலே போக போற. திருப்பி பரதன் தன்னோட மாமாவத்திலிருந்து கேகய தேசத்திலிருந்து அயோத்தியாக்கு வரப்போறாரு. அயோத்தியா வந்து அப்பாவுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு திருப்பி அயோத்தியாவிலிருந்து சித்திரகூட்டத்துக்கு அண்ணா வைஷ்ணவரத்துக்கு போக போறாரு. பாதுகா பெருமாளோட காட்டுக்கு போறா. போய் திருப்பி அயோத்தியாவிலிருந்து சித்திரகூட்டத்திலிருந்து நந்தி கிராமம் அயோத்தியாவுக்கு வரப்போறா. இந்த மாதிரி இந்த அயோத்தியா காண்டம் மட்டும் செல்றதாவே நடக்கிறதாவே இருக்கு. ஏன்னா அத முதல் ஸ்லோகத்திலேயே வால்மீகி காமிக்கிறார் கச்சதா அப்படின்னு. மாதுல குலம் பரதேன பிரதானகா. மாமா யுதாஜித்யன்றவர் பரதனுக்கு மாமா, கைகேயியோட பிரதர். அவர் வந்திருக்கார், கல்யாணம் ஆகி 12 வருஷமும் அங்கேயே தான் இருக்காரு. தசரதன் கேட்கல, என்ன இது மச்சினர் ரொம்ப நாளா இருக்காரு ஆத்துல, இவர் கிளம்ப மாட்டேங்கிறாரு, நினைக்கல, இருக்கட்டமே இருந்துட்டு போட்டமே அப்படின்னு சொல்லி அவர் உதாரணமா இருக்கார். அப்ப அந்த யுதாஜித்யன்ற மாமா 12 வருஷம் ஆச்சுடா பரதா, நீ எங்காத்துக்குவா விருந்துக்கு, சம்பந்தி விருந்துன்னு அழைச்சிட்டு போறாடோ, அந்த மாதிரி நீ தாத்தாத்துக்கு வந்துரு, நீ மாட்டு பொண்ணு அழிச்சுட்டு நான் ஒன்று அழிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பரதன் அழிச்சுட்டு போறேன். ஆனா அந்த பரதன் என்ன பண்றாருன்னா, தான் மட்டும் போனா அவருக்கு முடியாது இல்லையோ. முதல் நாள் பார்த்தோமே ராமன் லக்ஷ்மன் எப்படி சேர்ந்தே இருப்பாளோ அதே மாதிரி பரதன் சத்ருகன்றவா ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்து பழக்கம். அதனால நான் மட்டும் இல்லாமம்மா, நான் சத்ருகனமே அழிச்சுட்டு வரேன்னு சொல்லி சத்ருகனமே அன்போடு அழிச்சுட்டு போறாராம். பரதனுக்கு தான் யுதாஜித்யன்றவர் மாமா, சத்ருகனுக்கு இல்ல. சத்ருகன் சுமித்ரையோட பிள்ள, சுமித்ரைக்கு தம்பி கிடையாது, அண்ணாவோ தம்பியோ கிடையாது யுதாஜித்யன்றவர். இருந்தாலும் பரதனுக்கு மாமான்னா எனக்கும் மாமா அப்படின்னு சொல்லி அந்த பிரீதியினால போறாராம். சத்ருகனஹா நித்திய சத்ருகனஹா. முதல் நாளே சொன்ன சத்ருகனன்ற ஏன் பேர் வந்ததுன்னா, அவர் நித்திய சத்ருகனன். கண்ணு காது மூக்கு வாய் உடம்புங்கிற இந்த இந்திரியங்களுக்கு எல்லாம் வசப்படாம, 7 மணி சீரியல் 8 மணி சீரியலுக்கு எல்லாம் வசப்படாம, பாகவத கைங்கரியமே பண்ணணும், ராமாயணம் கேட்கணும்னு இருக்கிறவரான் சத்ருகனன். அந்த சத்ருகனன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, அனகா பாபம் இல்லாதவர் அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்தார் வால்மீகி. என்னடா அது பாபம் இல்லாதவர்னு இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன பாபம் இல்லாதவர் அப்படின்னு கேட்டா, ராம தரிசனம் அப்படிங்கிற பாபம் இல்லாதவர். என்ன சொன்னீங்க, ராம தரிசனம், ராம தரிசனம் ஆகிய பாபம் இல்லாதவர். என்னமா இது புது ராமாயண உபன்யாசம் பண்றீங்களோ, ராம தரிசனம் பாபம் ஆகுமா, ராம தரிசனம் தான் புண்ணியம், ராம தரிசனம் தான் எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்றா, நீங்க ராம தரிசனம் பாபம்னு சொல்றே புது உபன்யாசகரா நீங்கோ அப்படின்னு கேட்கக்கூடாது. ராம தரிசனமே பாபமா, ஏன் அப்படின்னா, ராமனை நாம சேவிச்சோம்னா பாகவத்தால ஆராதனம் பண்ண முடியாது, பாகவத்தாலும் பூஜை பண்ண முடியாது. ஏன்னா ராமனுடைய அழகு ராமன்கிட்டயே இழுத்துதுமான உடனே, ராமனையே தான் சேமிச்சுட்டு இருப்போமே தவிர, ஒரு பாகவத ராசிக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு சாதம் பண்ணி பட்ஜி சுஜி எல்லாம் பண்ணி போட முடியாது. கோவிலுக்கு போறேன் கோவிலுக்கு போறேன்னு இருந்தா பெருமாள் சேவை மாத்திரம் தான் நடக்குமே தவிர பாகவத சேவை நடக்காது. அதனால பாகவத சேவையை தடுக்கிறதா எதுவா இருந்தாலும் பாபம்னு சொல்லிட்டாங்க. அப்ப பாகவத சேவையை எது தடுக்கிறது, ராம தரிசனம் ஆகிய விஷயம் தடுக்கிறது. அப்ப தடுக்கிறதுன்னா அதுவும் பாபம்னு கேட்டா, ஆமாம் பாபம்னுட்டார். இந்த 24 வருஷமா பெருமாளை சேவிக்காத பாகவதன் ஆகிய பரதனுக்கு மட்டுமே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவரா சத்ருகனன். பெருமாளை அவர் சேவிச்சதே இல்லையா, ஒரு தடவை சேவிச்சாலே போறமே அவர் இழுத்துட்டு வேற அவரோட அழகால. அந்த மாதிரி பரதனை மாத்திரமே தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாரா, ராமனை அவர் சேவிச்சதே இல்லைன்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா. தெளிவா நான் சொல்லல எப்படி அப்படின்னா, ஆழ்வார் இந்த சத்ருகன்ற பேருக்கு ஆழ்வார் ஒரு விருத்தாந்தம் சொல்ற, உள்ளிலாவிய ஐவரால் குமை தீர்த்தி என்னையும் பாதமங்கையும் நன்னிலா வகையே. இந்த 5 இந்திரியம் பற்ற பாடுகிறே, கண்ணுங்கிறது காதுங்கிறது மூக்குங்கிறது வாயுங்கிறது இன்னொன்று உடம்புங்கிறது, 5 இந்திரியம். இந்த 5 இந்திரியம் பக்கம் என்ன சேரவே வரமாட்டேங்கிறது. எப்படி அப்படின்னா, நேற்றுக்கு 40 பேர் வந்தா ராமாயண உபன்யாசத்துக்கு, இனி 25 பேர் தான் வந்திருக்காங்கன்னா, மீதி 15 பேருக்கு அந்த இந்திரியங்கள் இழுத்து ஆத்திலே உட்கார வச்சிருக்கு. சீரியல் பாரு, சன் டிவி சீரியல் இல்லைன்னா என்ன விஜய் டிவி சீரியல் இருக்கு, விஜய் டிவி சீரியல் இல்லைன்னா டி சீரியல் இருக்கு. ஏதாவது ஒரு சேனல்ல சீரியல் இருந்துட்டே இருக்கும், அதை பாரு. ராமாயணம் அப்புறம் கேட்டுக்கலாம், வயசான காலத்துல கேட்கறது ராமாயணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா சில பேர். அவாளெல்லாம் அந்த இந்திரியங்கள் இழுத்து உட்கார வச்சிருக்கு. இது திருமுகையாழ்வார் சொல்றச்சு, திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கரசே செய்ய கண்ணா, லக்ஷ்மிக்கும் நாசமா இருக்கக்கூடிய பெருமாளே நீ உன் பக்கமே என்ன வரவிட மாட்டேங்கிறா, ஒரு 5 பேர் வரவிட மாட்டேங்கிறா. யாருன்னா அந்த 5 பேர் என் உடம்புக்குள்ள இருக்கா, அந்த 5 பேர் தான். ஒருவர் காற்று உய்யம் வகையென்றால் உடன் நின்று ஐவர் என்னோள் புகழ்ந்து ஒழியாத அறிவித்தின்றிட 5 நின் அடைந்தேன். வெறுமை இங்க ராமாயண உபன்யாசம் கேட்கணும்னு வரத்துக்கு இல்லை. ஏன்டி நீ பூரி சப்பாத்தி பண்ணேன்டின்னு சொன்னா, வாய் இந்த வாயானது இழுக்கிறது பூரி சாப்பிடணும் அப்படின்னு, கண்ணானது சீரியல் பார்க்கணும்னு, சாதாரணத்து சினிமா பாட்டு கேட்போம், சீரியல்ல வர சவுண்டை கேட்போம், இல்ல ஐபிஎல் மேட்ச் பார்ப்போம், கமெண்ட்ரி கேட்போம், தமிழ் கமெண்ட்ரி நல்லா இருக்கு அதை உட்காந்து கேட்போம், ராமாயணம் அப்புறம் கேட்டுக்கலாம். இந்த அஞ்சு பேர் இழுத்து உட்கார வச்சிடறாங்க. அந்த அஞ்சு பேருடைய தாக்கம் இல்லாதவரம் சத்ருகனன் பார்த்தோம். இப்படி சத்ருகனன் அழிச்சிட்டு பரதன் தன்னோட மாமா வாத்துக்கு போற கிளம்புற, இது கிளப்பி முடிச்ச உடனே ராமன் நித்தியம் அப்பாவையும் அம்மாவையும் போய் நமஸ்காரம் பண்ணுவாரன் காற்றாலையும் சாயங்காலத்திலையும். இப்படி இவா குடும்பத்தை நடத்தின்னு இருக்கா. தசரதன் சபையை கூட்டின, சபையை கூட்டின உடனே சபையை கூட்டுறதுக்கு முன்னாடி வால்மீகி தன்னோட கருத்தை பதிவு பண்ணி ஆகணும். அயோத்தியாவில் ராமனை பத்தி என்னென்னலாம் சொல்றா, ராமன்னா என்ன, ராமனுக்கு என்னென்ன கல்யாண குணங்கள் இருக்குங்கிறத பதிவு பண்ணணும்னு சொல்லி முதல் சர்க்கத்தில் ராமனுக்கு எப்பேற்பட்ட கல்யாண குணங்கள் இருக்கு, ராமன் ராமன் ஏன் நம்ம எல்லாம் நீங்க ராமாயணம் கேட்கிறோம் அப்படின்னா ராம குணம் நம்மளை இழுக்கிறது. அதனாலதான் நம்ம வந்து உட்காந்து இல்லைன்னா நாமும் ஐபிஎல் மேட்ச் பார்ப்போமே இல்ல சீரியல் பார்த்துட்டு போறோம். ராம குணங்கள் நம்மளை இழுத்து உட்கார வச்சிருக்கு அப்படின்னா அப்ப என்ன என்ன குணம் ராமனுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். மூலியம் ராமன்னா அழகா இருக்காரு போறோம், ராமனோட வேற என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ராம் அதுக்கு வால்மீகி இந்த முதல் சர்க்கத்துல ராமனுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தது அப்படிங்கறத சொல்றேன். சரி, வால்மீகி அயோத்தியா காண்டத்துல இந்த கல்யாண குணங்களை சொல்லணும். பாலகாண்டத்திலேயே ராமன் பிறந்துட்டார், பிறந்த ராமனுக்கே இவ்வளவு குணங்கள் இல்லையான்னு பெருசானாதான் சில பேர் சின்ன வயசுல அசத்துதனமா இருப்பா, பெருசானா கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பா அந்த மாதிரியா ராமன் கேட்டா இல்லையா. ராமனுக்கு அந்த கல்யாண குணங்கள்லாம் இருந்தது, ஆனா சீதான்ற மகாலட்சுமி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குணங்கள்லாம் பிரகாசமாச்சு. சீதையோட சேர்ந்த ராமனுக்கு தான் இந்த கல்யாண குணங்கள். வெறும் ராமன் வேலைக்காக மாட்டேன், சீதாராமன் ராமபத்ரன் தான் நம்மளுக்கு ஏற்றவர், வெறும் ராமன் நம்மளுக்கு கிடையாதுங்கிறத காமிக்கிறதுக்காக சீதையோட சேர்ந்து இந்த கல்யாணம் பண்ண இந்த கல்யாண ராமனுக்கு தான் இவ்வளவு கல்யாண குணங்கள் அப்படிங்கிறத வால்மீகி முதல் சர்க்கத்துல காமிக்கிற என்னென்ன கல்யாண குணங்கள் வால்மீகி சொல்ற. சஹி ரூபோபபன்னஸ்ச வீரியவான் அனசூயகஹ. ராமனுக்கு வசத்தியான திருமேனி, நேற்றே சொன்ன கருமுகிலில் போல்வது ஓர் மேனி, நீருள்ள மேகம் எப்படி கரு கருத்து இருக்குமோ ஆனா அந்த கருப்புக்கும் சாதா நம்ம நம்ம நாம கருப்பா இருக்கோமே அந்த கருப்புக்கும் வித்தியாசம் உண்டு. நீருள்ள மேகத்துல இருக்கிற கருப்பு ஷைனியா இருக்கும், நாம கருப்பு நம்மளோட கருப்பு கண்ணங்கரையில் இருக்கும், அந்த கருப்பு அந்த கருப்புக்கும் வித்தியாசம் உண்டு. பெருமாளோட திருமேனி ரொம்ப தேஜஸ்தா இருக்கணும். வீரியவானே, வீரியவானே நீங்க ஏன் சொல்ற, யுத்த காண்டத்துலதான் சொல்லணும், யுத்த காண்டத்துலதான் சண்டை போட போற தன்னோட வீரத்தை காட்ட போறா இல்லையா. அயோத்தியா காண்டத்துலதான் வீரிய ரசம் ஜாஸ்தியா இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு உனக்கு பட்டாபிஷேகம், நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாதுன்னு சொன்னாலே எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்னடா இது நம்மள ராஜா வாக்கன்னு சொல்லிட்டு ராஜாவும் வாக்கல, சரி நாம இங்கேயே ஒரு ஓரமா இருந்துட்டு இருப்போம்னு சொல்ல நினைக்கிறதே கஷ்டம். நீ இங்கேயும் இருக்க கூடாது, கலந்து காட்டுக்கு போ. 14 வருஷம், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, நம்மளுக்கு எல்லாம் ராத்திரி ஆல் அவுட்டோ இந்த மஸ்கிட்டோ பேட்டோ இல்லைன்னாலே சொன்ன மாதிரியே தூக்கம் வர மாட்டேங்கிறது. இதுல 14 வருஷம் நீ காட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு துக்கம் இருக்கும் நம்மளுக்கு எல்லாம். ஆனா அந்த துக்கம்லாம் இல்ல, துக்கம்லாம் இல்லாம அப்பொழுதளந்த செந்தாமரையினையும் வென்றதம்மா கம்பன். அப்ப அப்பம் அப்ப உதிச்சிருக்க அப்ப மலர்ந்திருக்கக்கூடியதான செந்தாமரைய தோக்கடிச்சிட்டு தான் ராமனுடைய திருமுகம் கலங்கவே இல்லையா. அப்ப அதுலேருந்தே தான் எவ்வளவு பெரிய வீரன் அப்படிங்கிறது தெரியுதுங்கிறதுக்காக வீரியவான் அனசூயகா, அசூயையே இல்லாதவரா ராமன். என்ன நேத்திக்கு பிச்சை எடுத்துட்டு இருந்தான் ரோட்ல, இன்னைக்கு என்னவோ பணம் வந்துருச்சு நிறைய சம்பாதிச்சு பெரிய வீடா கட்டிட்டு இருக்கானேன்னு நாமெல்லாம் நினைப்போம். ஏன்னா மனுஷ சுபாவம் அது, மனுஷனா இருந்தாலும் தனக்கு அந்த சுபாவம் இல்லைங்கிறத காமிக்கிறதுக்காக ராமன் யாருனாலையும் பொறாமையே படமாட்டார். நன்னா சுக்ரீவன் நேத்தி வரைக்கும் ராமனோட உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனுக்கும் ராஜ்யம் கிடையாது கொண்டாட்டியும் கிடையாது, அடுத்த வேலை சாதம் கிடையாது அவன் சுக்ரீவனுக்கு. அவன் ராமனோட உட்கார்ந்து அடுத்த நாள் ராமன் பாலிய சம்ஹாரம் பண்ணி சுக்ரீவனுக்கே பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அடுத்த நாள் ஜோ அழகா மகுடங்கள்லாம் போட்டுட்டு நல்ல ஸ்வர்ண ஹாரங்கள்லாம் நல்ல நல்ல ஜிஆர்டிலேருந்து வாங்கிட்டு வந்த செயின் எல்லாம் போட்டுட்டு வரான். போட்டுட்டு வந்த உடனே நம்மளா இருந்தா என்ன நினைப்போம், நான் பார்த்து வளர்ந்த பயன் இவன் இன்னைக்கு மினுக்கரானே போட்டுட்டு அப்படின்னு நினைப்போம். ராமன் அப்ப கூட வாப்பா ரொம்ப சந்தோஷப்பா நீ ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ராமன் வர்ணிக்கிறாருன்னா அவருக்கு அசூயை அப்படிங்கிறதே இல்லை, பொறாமைங்கிறதே இல்லாதவரா ராமன். பூமியிலேயே ஈடையினையற்ற பிள்ளையா ராமன். இது ஆழ்வார் சொல்றச்சே, ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா, தனக்கு ஒத்ததான சமமானவாடும் மிக்கார் தன்னோட அதிகமான குணங்கள் உள்ளவாளும் ராமனுக்கு கிடையவே கிடையாது என்று ஆழ்வார். ராமனுக்கு கீழே தான் எல்லாம் இருப்பாளே தவிர ராமனுக்கு சமமாவோ ராமனுக்கு மேலேயோ, அதாவது வேதம் அது சொல்றச்சே நதத்தமஹா அத்யதிகஸ்ய திருஷ்யதே, சமமும் கிடையாது அதிகமும் கிடையாது அப்படிங்கறது சொல்றார் வால்மீகி. குணைகி தசரசோபமஹா, குணத்தினால தசரதனுக்கு ஈடானவர் ராமன் அப்படிங்கிற. அப்ப இது ரெண்டே என்ன தெரிஞ்சுக்கணும்னா தசரதனுக்கும் இவ்வளவு கல்யாண குணங்கள் உண்டு, ஆனா அது ஏன் பிரகாசிக்கல அப்படின்னா ராமன் இருக்கிறதுனால பிரகாசிக்கல. ஒரு போக்கஸ் லைட் இருக்கு, சூரியன் இருக்கு, சூரியன் 11 மணி எப்போ போக்கஸ் லைட்ட போட்டோம்னா சூரியன் லைட்டுக்குள்ள இந்த போக்கஸ் லைட்ன்றது அடங்கி போயிடும். அந்த மாதிரி ராமன் குணங்கள் முன்னாடி தசரதன் குணங்கள்லாம் ஈடுபடல. சது நித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் பிரகாசதே. ராமன் எப்பேற்பட்ட ராஜகுமாரன், சக்கரவர்த்தி திருமகன், அவருக்கு ராஜ்யங்கள்லாம் நடத்தணும் அப்படின்னா கோபங்கள்லாம் வரும். என்னடா இது காரியம் உருவாக்கணுமா, மினிஸ்டர்ஸ் யாரும் தப்பு பண்ணா, ஆபீஸ்லயே நாம ஒரு பாசா இருக்கோம்னா எத்தனை பேரையோ கோச்சிக்க வேண்டியது இருக்கு. ராமனுக்கு இந்த லோகத்தை மொத்தம் ஆண்டாகணும் ராஜா ராஜகுமாரன். அப்ப கோபம் வருமா ராமனுக்கு அப்படின்னு கேட்டா கோபமே வராதா? சது நித்யம் பிரசாந்தாத்மா, சாந்தமா இருப்பாரா? பிரசாந்தமா இருப்பார். பிரசாந்தம்னா சாந்தத்தை காட்டிலும் ஜாஸ்தியான சாந்தியோட இருப்பாரா ராமன். மிருதுபூர்வம் பிரகாசதே, பேசுறதே எப்படி இல்லாம கஷ்டமா தானே பேசுவாரா, இல்ல யூஸ் பண்ணக்கூடாத லாங்குவேஜ் எல்லாம் பேசி பேசுவாரா அப்படின்னா மிருதுவா பேசுவாரா? எப்படி ராமன் டென்ஸ் கத்துக்க வேண்டிய சில குணங்கள்னா இதெல்லாம் தான். மிருதுவா பேசணும் அடுத்தவாழ்ட்ட, அடுத்தவாளுக்கு புண்படக்கூடாது மனசு. அந்த மாதிரி திருக்குறள்ல சொல்றச்சே நாவினால் சுட்டவடு அப்படிங்கிறாலே, தீயினால ஏற்பட்ட பொண்ணு கூட ஆறிடும், ஆனா நாவினாலும் பேசி ஒருத்தருக்கு தாக்கத்தை ஏற்படுத்திட்டோம்னா அது அவ இருக்கிற வரைக்கும் அவன் மனசுலயே இருந்துட்டே இருக்கும்னு சொல்றாள். அந்த மாதிரி ராமன் பேசினாருன்னா மிருதுவா இருக்குமா? சரி, என்னதான் ராஜாவா இருந்தாலும் நாம போய் பேசினாதான் மிருதுவா பேசுவாரா அப்படின்னா தான் வலுவில் வந்து பேசுவாரா? நாம எப்பே ராமனுக்கு ராமனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ராமனோட கீழே தான். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஈஸ்வரன் பார்த்தா நாமெல்லாம் அவனுக்கு அடியார்கள்ன்ற பார்த்தாலும் நாம கீழே. சரி, இல்ல ராஜகுமாரன் அப்படின்னு பார்த்தாலும் ராஜகுமார் நாமெல்லாம் அந்த பிரஜைகள், ராமனால ஆளப்பட வேண்டியவர்கள் நம்மெல்லாம். நம்மெல்லாம் எப்படி பார்த்தாலும் கீழே. ஆனா அப்பேற்பட்ட ராமன் நம்ம கிட்ட டைரக்டா வந்து பேசணும்ன்றது கிடையாது. நாம போய் பேசினா அவர் பேசினாலே பெரிய, அவர் ரிப்ளை பண்ணாலே பெரிய விஷயம். ஆனா பெருமாள் அப்படி இல்லாம தான் பேசுறது மட்டும் இல்லாம மிருதுவா பேசுறது மட்டும் இல்லாம தானா வந்து பேசுவார். என்னப்பா சௌக்கியமா உங்க காலத்துல எல்லாம் சௌக்கியமா இருக்காடா அப்படின்னு ராமன் ஒவ்வொருத்தருக்கையும் இந்த மாதிரி ஒரு சில பேர்த்த மட்டும்தான் பேசுவார். பையா இருக்கு அப்படிங்கறதுனால சில பேர்த்து பேசுவா. அந்த மாதிரி என்னதான் இவர் வந்து பைசா இருக்கு இல்ல படிச்சிருக்கான் படிக்கல அப்படிங்கறதெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாருமே என்னோட மக்கள் அப்படிங்கிற திருஷ்டியில பார்த்து பேசுவார் ராமன். இது இந்த இந்த கல்யாண குணங்கள்ல இந்த முருதுபூர்வம் பிரபாஷத்தைங்கிறது அஸ்மதாச்சாரியன் பிரத்யட்சமா ராமனை பெரியவான அனுபவிச்சிருக்கா வால்மீகி சொன்னார்ன்றதுலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா? அடியனுடைய ஆச்சாரியன் நாவல் பாக்கம் யஜ்யம் சுவாமின்னு எழுந்தெழுதியிருக்கார். அந்த சுவாமி அவர் பெரிய வித்வான், பெரிய சாத்திகர், எப்பேற்பட்ட போஸ்டிங்லாம் இருந்திருக்கார். பெரிய நாவல் பாக்கத்தில் ஒரு பெரிய கிராமம், அந்த கிராமத்திலே வித்வான்கள் எடுத்துட்டோம்னா வித்வான்களுக்குலாம் ஹெட்டா இருக்கக்கூடிய சுவாமி அவர். அவர் அடியன் மாதிரி ஒரு ஒண்ணுமே தெரியாத வியக்தி கிட்ட எல்லாம் வந்து தானா போய் சோக்கியமா இருக்கீங்களா, என்ன பண்றேன், ஏது பண்றேன்னு கேட்பார். அது மட்டும் இல்லாம நான் பேசுறதுமே மிருதுவா பேசுவார். அது பெரிய கல்யாணம், ராமன் சேர்ந்து கத்துக்க வேண்டிய குணம் நம்ம எல்லாம், நம்ம பேசுறது யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு பேசுவார் அவர். அதுக்கப்புறம் ராமனுக்கு அடுத்த வேற என்ன பண்ணணும்னா உச்சியமானோபி வருஷம் நோக்கரம் பிரதிபத்தியதே. சரி, ராமன் தான் மிருதுவா பேசுவார், ஓகே. ராமன் கிட்ட யாராவது வந்து தடா குடான் ஏதாவது பேசினான்னா என்ன பண்ணுவார்? அவருக்கு அதுக்கு கோவப்பட்டு தான் நான் ஒன்ற வந்து நம்மள்கிட்ட ஒருத்தர் நாம தப்பே பண்ணல, ஆனா தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சு ஆ வந்து கத்துறாங்கன்னா அவரை நாம என்ன பண்ண போவோம்? நாம திருப்பி நீ என்ன நீ பாத்தியாங்க நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை, நாம திருப்பி எகிருவோம் சொல்லியோ. அந்த மாதிரி ராமன் திருப்பி பேசுறதே எகிரிதான் ஆனோ கோவப்பட்டு தானே ஆனோம் கேட்டா இல்லையா? உச்சியமானோமி வருஷம், யாராவது அப்படி தப்பா கட்டி கட்டி பேசினா கூட அப்ப பதில் என்ன சொல்லுவார் அப்படின்னா நோத்தரம் பிரதிபத்தியத்தை ரிப்ளையே கொடுக்க மாட்டேன். அத மனசுல உள்ள வாங்கிட்டாங்கன்னா திருப்பி வந்து அவளுக்கு பதில் சொல்லணும்னு கடமை. வேண்டாமே அவ பேசிட்டு போட்டோமே, என்ன இப்ப குறைஞ்சு போயிடுது, அவ பேசுறதுனால நாம என்ன ஒரு 2 அடி குறைஞ்சிட போறோமா, இல்ல நம்மளுக்கு 1,00,000 ரூபாய் லாஸ் ஆகிட போறதா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவ பாட்டு பேசிட்டு போட்டோம்னு விட்டுருவார். அப்புறம் கதஞ்சிது உபகாரேன ஏகேன துஷ்யதி. ராமன் சக்கரவர்த்தி திருமகன், அந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு நாம எதாவது ஹெல்ப் பண்றோம் நினைச்சிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டோம்னா அவருக்கு ஹெல்ப்னு அவருக்கு ஒன்றும் ஹெல்ப்னு தேவை கிடையாது. ஆனா அந்த ஹெல்ப்னு அவர் மாத்திட்டு வரான் என்ன அப்படின்னா தேர்தல ஊரெல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு எப்படி என்னென்ன எல்லா ஊர்லயும் என்னென்ன நடக்கிறது, பஞ்சாயத்து எல்லாம் ஒழுங்கா நடக்கிறதா, எல்லா மக்களும் நன்னா இருக்காளான்னு சொல்லி ரசத்துல போவாராம். போறச்சே ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு ஆள் வந்து அந்த தேரோட கதவை திறந்து விட்டுருவான். தேரோட கதவை திறந்து விட்டதுங்கிறது இவனோட கடமை. ராஜகுமாரன் வந்திருக்காங்கன்னா கதவை திறந்து விடுறதுங்கிறது நம்மளுடைய கடமை. அந்த கடமைய கடமைன்னு பார்க்க மாட்டாரா ராமன். ஐயோ எனக்கு உபகாரம் பண்ணிருக்கானுங்க, இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு, வேறு ஹெல்ப் மாத்திட்டுருவாரா ராமனில. இதை மாத்திங்கிறது மட்டும் இல்லாம இதை இவர் வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வச்சிருப்பாராம். ஆகா இவன் எனக்கு அன்னைக்கு கதவை திறந்து விட்டான், எப்பேற்பட்ட ஹெல்ப் பரோபகாரி இவன் அப்படின்னு சர்டிபிகேட் எல்லாம் போட்டு கொடுத்துருவாரு. பரோபகாரி, பரோபகார சிரோமணி அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் எல்லாம் போட்டு கொடுத்து அவன் தலைமையில வச்சு கொண்டாடுவாராம். ஏன்னா அவ்வளோ ஞாபகம் வச்சிருப்பாரு இவன் எனக்கு உபகாரம் பண்ணவன். எப்போ உபகாரம் பண்ணதை ஞாபகம் வச்சுக்கிற திறன் ஒன்று இருக்கிறச்சே, உபகாரம் பண்ணுறதையே ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்மளுக்கு ஒருத்தர் அபகாரம் தப்பு பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அதையும் ஞாபகம் வச்சுக்கணுமோ இல்லையா? ஞாபகம் வச்சுக்கிற சக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா இதே இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நஸ்மரத்தி அபகாரம் நாம் சதமபி ஆத்மாவத்தையா. அபகாரம் ஒருத்தன் ஒன்று பண்ணா ஞாபகம் வச்சுக்க மாட்டா, தெரியாம ஏதோ ஒரு தரம் தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னா தெரிஞ்சே நூறு தரம் பண்ணாரோ சதமபி, நூறு தரம் கெட்டது மாத்திரமே ஒருத்தன் பண்ணான்னா கூட அவனை திருமணம் ஞாபகம் வச்சுக்க மாட்டானா. அடுத்த தரம் 101வது தரம் தப்பு பண்ண வரச்சே பாப்பா சோச்சியமா இருக்கியான்னு விசாரிப்பாங்க. தவிர நீ 100 தரம் எனக்கு துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் பார்க்கவேன். அதனாலதான் நாம தான் இங்க வந்து சேர்த்துட்டு இருக்கோம் பெருமாளை. நாம எத்தனையோ தப்பு காரியம் பண்ணிட்டு இருக்கோம், 100 தரம் 100 1000 லட்சம் தரம் தப்பு பண்ணியிருக்கோம். அப்பயும் பெருமாள் நம்மளை இங்க கூட்டி வச்சு ராமாயண பெருமாள் சேவையும் கொடுத்து ராமாயண உபன்யாசத்தையும் கேட்கும்படி பண்ணி உபன்யாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசாதமும் கையில கொடுத்து அனுப்புறாரு அப்படின்னா பெருமாளுக்கு எப்பேற்பட்ட கல்யாண குணங்கள். பெருமாள் ராமாயணத்தில் அர்ச்சையில இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் இந்த சக்தி உண்டு, குணம் உண்டு அப்படிங்கிறது தெரியுது. சரி, பெருமாளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு, அவளை பத்தி எதாவது சொல்றாரு வால்மீகி அப்படின்னு கேட்டா பெருமாளுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டான். யார் அப்படின்னா மூணு விதமான ஃப்ரெண்ட்ஸ் உண்டான். சீலவிருத்தைகி, வயோவிருத்தைகி, ஞானவிருத்தைஜனைகி. மூணு விதமான ஃப்ரெண்ட்ஸ் ராமனுக்கு உண்டு. யார் யாருன்னா சீலம்னால பெரியவாளம், சீலம்னா நற்பண்பு, நன்னடத்தை உடையவர்கள்லாம் ராமனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் வயசானவாள்னா ராமனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன் வயசானவாள்னு சொன்னார்னா வயசானவா கொஞ்சம் பக்குவமா இருப்பாள், அதனால அவள்லாம் ராமனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவர்கிட்ட நல்ல விஷயங்கள்லாம் கேட்டுப்பாரு. இது நம்ம அயோத்தியாவில் என்னென்ன வழக்கம், நீங்க உங்க சின்ன வயசுல என்ன பண்ணீங்கோ, நீங்க என்னென்னலாம் வாசிச்சீங்கோ சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அவள் உட்காந்து கதை கேட்பாரு. அந்த மாதிரி இன்னொரு விதமான பெரியவர் யாருன்னா ஞானவிருத்தை. ஞானத்தினால வசதியா இருக்கக்கூடிய வசிஷ்டர், சுமந்திரனுக்கு பேர்பட்ட பெரியவர்கள்லாம் உட்காந்து வச்சு கதை பேசுவார். என்ன இது கதை பேசுறதுங்கிறது ராஜாக்கு இது வந்தா எவ்வளவு ராஜ்யகாரியம் இருக்கும். என்னதான் சீஎமா இருந்தாலும் நாட்டு வேலையை பார்க்காம குடும்பத்தோட ஊர் சுத்தறதுங்கிறது கூடாதே. இந்த மாதிரிதான் ராமன் போல இருக்கே அப்படின்னா கிடையாது. எப்ப பேசுவார் இப்ப இவாளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காளே, எப்ப பாரு அரக்காச்சுன்னு இருப்பாருன்னு கேட்டா இல்லையா. கதையன்னாத்த வைணிக்கம் மஸ்திர யோகியாந்தரேஸ்வமி. இப்ப வில்வித்தைன்னு ஒரு கிளாஸ் நடக்கிறது, ராமாயண உபன்யாசம்னா 7-9. இந்த மாதிரி வில்வித்தைன்னு ராமனுக்கு கற்றுக்க வேண்டிய சமயம் 6-8 அப்படின்னா அந்த 6-8 முடிஞ்சு திருப்பி அடுத்த கிளாஸ் 8-9 இருக்கும் இல்லையா, நடுவில் இந்த 6-8 கேப், அந்த கேப்ல தான் போய் பேசுவாரே தவிர மீதி கிளாஸ் டைத்துல உட்காந்து கிளாஸை கட் அடிச்சுட்டு பெரியவாரோட வந்து பேசிட்டு இருக்க மாட்டேங்கிறது இதுல இருந்து தெரியுது. புத்திமான் மசுராபாஷி பூர்வபாஷி பிரியம்பதா. வசதியான புத்திமான் எப்பயுமே சொல்லுவா இந்த ராஜாத்து குழந்தைகள்லாம் மக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. வாத்தியாருக்குள்ள மக்கு, ராஜாத்துக்குள்ள மக்கு அப்படின்னு சொல்லுவா. அவள்லாம் அவ எங்க அப்பா இருக்க, எங்க அப்பா யார் தெரியும்ல, எங்க அப்பா யார் தெரியும்லன்ற இந்த அப்பா போர்வேலையே வளர்றவான்னு சில பேர் உண்டு. அப்பா என்னதான் பெரிய வித்வானா இருக்கட்டும், நாம என்ன பண்ணோம், நம்மளுக்கு செல்ஃப் ஐடென்டிட்டின்றது என்ன இருக்கு, அப்பா பேரை வச்சுட்டே காலத்தை ஓட்டக்கூடாது. அப்படி ராமன் அப்பா பேரை வச்சுட்டே ஓட்டுறாருன்னா இல்ல, புத்திமான் நிறைய சாஸ்திரங்கள், வேதாத்தியம், அஸ்திர வித்தியைகள், எப்படி எப்படிலாம் குதிரையேறணும், எல்லா யுத்த வித்தியைகளையும் கத்துட்டாராம் வசித்தருட்டேந்து. அது மட்டும் இல்ல மதுரா பாஷி, ராமன் பேசுறச்சேவே மதுரமா இருக்கும். இந்த மதுரமா பேசுறதுங்கிறதுல என்ன விஷயம் அப்படின்னா, நாம உண்மையை பேசணும்னு நினைப்போம் ஆனா அது மதுரமா இருக்காது. சந்தியாவனம் பண்ணு, கோவிலுக்கு போய் பெருமாள் தேவி, ராமாயண உபன்யாசத்துக்கு வா அப்படின்னு மாத்து குழந்தைகள்கிட்ட எல்லாம் சொன்னோம்னா அதுங்களுக்கு அது பிடிக்காது. என்னதான் நம்ம சத்தியத்தை சொல்றோம், நல்லது சொல்றோம்னாலும் அது அவளுக்கு பிடிக்காது. இப்படி மாத்தி சொல்லணும், இல்லப்பா உங்க ஐபிஎல்க்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன் நீ போயிட்டு வரியா அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அது நல்லதான்னு கேட்டா கிடையாது. இன்னும் இதை புரியுற மாதிரி சொல்லணும்னா, குழந்தை 5வது 6வது ஆறாவது ஏழாவது படிக்கிறது, அந்த குழந்தை ஐஸ்கிரீம் கேட்கறது, அம்மா வந்து வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கு, அம்மா அதை வாங்கியும் கொடுத்துட்டா, ஒரு தரம் ரொம்ப கெஞ்சறது குழந்தை ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்போமே வாங்கி கொடுத்துட்டா, சாப்பிட்றதுக்கே அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு தேவாமிரதம் மாதிரி இனிக்கிறது ஐஸ்கிரீம், சாப்பிட்டு முடிச்சு அடுத்த ரெண்டு நாள் ஜலம் வந்து படுத்துக்கிறது, கோல்டு சளி ஜலதோஷம் எல்லாம் பிடிக்கிறது இந்த ஐஸ்கிரீம்னால. இந்த ஐஸ்கிரீம் கொடுக்கறச்சே குழந்தைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததோ, ஐஸ்கிரீம் கெடுதல் ஆனால் சந்தோஷமாக இருக்கு, திருப்பி அம்மா நிலமேப்பு கஷாயமோ இல்லை வேறு ஏதோ கஷாயம் போட்டு கொடுக்குறாங்க, அது போட்டு கொடுக்கறச்சே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப சளியெல்லாம் தெரியாமல் ஜலமெல்லாம் தெரியாது, ஆனால் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கசங்கிறது. அந்த மாதிரி தான் உண்மை சத்தியம்ன்றது சொல்கிறச்சே கசம், ஆனால் அதை நாம் எடுத்துக்கிட்டோம்னா அது அதை விட நல்லது நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி மதுரமாக பேசணும் அப்படின்னா நம்மளால் சத்தியத்தை பேச முடியாது, சத்தியம் பேசினோம்னா அது மதுரமாக இருக்காதுங்கிறது இதுலேருந்தே தெரியுது. ஆனால் ராமன் உண்மையை சொன்னாலே அது மதுரமாக இருக்கணும். அதை பாரதிங்கிற ஒரு கவி சொல்கிற, ஹிதம் மனோஹாரிச துர்லபம் வசா, ஹிதம்ன்றது மனோஹாரி மனசை மனசை கவர்றதா இருக்குங்கிறது கிடையாதுப்பா, துர்லபம் அது அப்படி இருக்காது, உண்மைங்கிறது கசக்கத்தான் செய்யும். அதனால்தான் உண்மையாதான் கசக்கிறது உனக்கு அப்படின்னு நாமளே பேசுவோம், அதனால உண்மையாக இருக்கிறது கசக்கும். ஆனால் ராமன் விஷயத்தில் உண்மையை சொன்னாலும் அது மதுரமாக இருக்குமா, மதுரா பாஷி பூர்வ பாஷி பிரியம் பதா பூர்வ பாஷி, நானே போய் வலுவில் பேசுகிறார்கிறத சொன்னேன். அப்புறம் இப்போ ஏற்பட்ட கல்யாண குணங்கள்லாம் ராமனுக்கு இருக்கேன்றத பார்த்துட்டு நாமெல்லாம் வியந்து போகிறோம், அப்பா இப்போ ஏற்பட்ட கல்யாண குணங்கள் ராமனுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அந்த கல்யாண குணங்களை ஒன்றுல ஏதாவது நம்மளுக்கு இந்த இப்போ ஏற்பட்ட கல்யாண குணங்களில் ஒன்று வந்துட்டா கூட போருமே நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிக்கிறோம். நாமெல்லாம் அந்த இவ்வளோ கல்யாண குணங்களை ஆனந்தப்படுறோம், ஆனால் இந்த இப்போ ஏற்பட்ட கல்யாண குணங்களை பார்த்தும் மோகிக்காதவா சந்தோஷமடையாதவான்னு சில பேர் இருக்காங்க, சில பேர் இருக்கா யார் அப்படி அப்படின்னா என்ன யார் அயோத்தியா மக்களா அப்படின்னு கேட்டால், அயோத்தியா மக்கள் தான் அடுத்த சர்க்கத்தில் ராமனுக்கு இவ்வளோ கல்யாண குணங்கள் இருக்குன்னு ராமன்ட்ட அடிமையாகவே இந்த கல்யாண குணங்கள்னால அப்படிங்கிறார். சரி வேற யார் இந்த கருப்பு சட்ட கும்பலா, இவா தான் இந்த ராமனை பற்றி எப்போ பார்த்து திட்டிகிட்டே இருக்கா அவாளா அப்படின்னா, அவா கூட இல்லையா, அவா கூட ராமன் பற்றி தெரியும் அவளுக்கு, என்ன பைசா வாங்கிட்டான்றதுக்காக போர்டில் கண்டபடி ராமனை பற்றி கிருக்கிறது ராம உருவகம் இருக்கிறதுன்றதெல்லாம் பைசா வாங்கிட்டான்றதுக்காக பண்ணுறது, அவளுக்கே தெரியும் ராமன்னா சத்தியம் தர்மம் எல்லாம் ராமனோட இது அப்படின்னு. அப்போ யாரா அது ராவணனா, ராவணன் தான் ராமன் கூட சண்டை போட்டான், ராமனோட கல்யாண குணங்களில் முழுகாதவன் ராவணனா அப்படின்னு கேட்டால், இல்லை ராவணன் கூட சொல்கிறான் ராமனோட வீரியத்தை பார்த்தா எனக்கு இவர் தான் நாராயணன்றது தெரியறது, எஸ்ய விக்ரமம் ஆசாத்திய ராட்சதாக நிதனங்கதாக, எந்த எவனுடைய விக்ரம பராக்கிரமத்தினால இந்த ராட்சதாலாம் செத்து போனாலோ, தம்மன்னே ராகவன் வீரம் அவனை நான் நாராயணம் அனாமயம் இவனை நான் நாராயணன் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லி அவன் வீரமான குணத்தில் மயங்கிட்டான் ராவணன். அப்போ வேற யாரு அப்படின்னு கேட்டா, இவருடைய அன்பு உற்சாகம் தான் இங்க நடக்கிறது. ராமன் சொற்கே வதான் ராமனுக்கு இந்த ஜெஸ்ட் ஜீவோட்டு அவ்வளோ இதுவாக வச்சுருந்தேன், அது என்ன புதுசாக சொல்லிட்டு எனக்கு நமஸ்காரம் பண்ணாத ராமன் கிளம்பணுட்டா அந்த மாதிரி வச்சுருந்தா, அவருடைய அனுபவம் ராமுடைய அனுபவம் நடக்கிறது. இப்போ இந்த ராமனுடைய கல்யாண குணத்தில் மூழ்காதவன் யாரு ராவணனா அப்படின்னு கேட்டால், ராவணன் கூட ராமனுடைய பராக்கிரமத்தில் மூழ்கிடுறான், இப்போ ஏற்பட்ட பராக்கிரமனா, அதனால தான் சீதை என்னை புல்லா மதிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்க. அப்போ வேற யார் தான் ராமனுடைய கல்யாண குணத்தில் மூழ்கலை அப்படின்னு கேட்டால், இத்தியேதைஹி விவிதைஸ்தைஹி அந்யபார்த்திவ துர்லபைஹி சிஸ்தைஹி அபரிமேயைஷ்ட வீரியமான நசவீரியன மகதாஸ்மேன விஸ்மிதா, இப்பேற்பட்ட கல்யாண குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ராமன் தன்னைத்தானே வசதியாக நடத்திக்க மாட்டாரன், ராமன் தான் ராமனோட கல்யாண குணத்தில் மூழ்காதவரான். ஆஹா எனக்கு பார்த்தியா இப்பேற்பட்ட கல்யாண குணம் இருக்கு, பாரு நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சாஸ்திரம் வாசிச்சிருக்கேன், அவ்வளோ பெருமையாக இருக்க மாட்டாரா ராமன், நம்ம இன்னும் நம்ம நிறைய வாசிக்கணும் இன்னும் நம்ம பண்போடு இருக்கணும்னு தெரிஞ்சுப்பாரா ராமன், தன்னோட குணங்கள்ல தானே மூழ்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அகங்காரம் வந்துடும். ஏ எனக்கு இருக்கிறது தான், எனக்கு தெரிஞ்சதா இவளுக்கெல்லாம் தெரிய போகிறது, என்கிட்ட இருக்கிற பண்பு மாதிரி இவளுக்கெல்லாம் இருக்கான்னு நினச்சிடக்கூடாது. அதெல்லாம் நம்மளுக்கு எடுத்து காண்பிக்கிறதுக்காக மகதா ஸ்வயன விஸ்மிதா, தானே தன்னோட குணங்களுக்கு மயங்கி போகாதவர் ராமன் அப்படிங்கிறா. சரி, இப்பேற்பட்ட குணங்கள்லாம் மீதி ராஜா கிட்ட இருக்குமான்னு கேட்டா, அந்யபார்த்திவ துர்லபைகி, மீதி ராஜாக்கள்கிட்டலாம் இந்த குணங்கள்லாம் கிடையாது. சிஷ்டைகி அபரிமேயிஷ்ட லோகே லோகோத்தரை குணைகி, இந்த லோகத்துல தான் இருக்கு, ஆனா இந்த லோகத்துக்கு அதீதமான குணங்கள், இந்த லோகத்துல இருக்கக்கூடாத குணங்கள், அது சீவைகுண்டத்துல இருக்க வேண்டிய குணங்கள்னா இந்த லோகத்துல இருக்குன்னு சொல்லி வால்மீகி ஆச்சரியப்படுற. இப்படி ராம கல்யாண குணங்களை பேசிக்கிட்டே இருந்த அடுத்த சங்கத்துல தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ண, தானே பெரிய ராஜா, தான் என்ன ரூல் போடுறாரோ அதுதான், ஏன்னா தசரதன் என்ன ரூல் சொல்றாரோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் அடங்கி போனோம் அந்த மக்கள் தான். அப்படி இருக்கிற தசரதன் ஒரு சபையை கூட்டுற, சபையை கூட்டி ஆலோசனை கேட்கிறார். எல்லார்ட்டையும் பேசுறதே எப்படி அழகா, தசரதன் ரொம்ப அழகா பேசுவார், நம்ம பிரைம் மினிஸ்டர் எப்படி அழகா பேசுவாரோ அந்த மாதிரி தசரதனும் பேசுவார். என்ன அப்படி அழகா பேசிட்டார் அப்படின்னா, இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய லோகஸ்ய சரதாஹிதம் பாண்டரஸ்யாச பத்ரஸ்ய சாயாயாம் சரிதம் மயா. இந்த சரீரம் இருக்கே தசரதன் பேசுறார், என்னோட சரீரமானது 60,000 வருஷம் இந்த அயோத்தியாவுக்காகவும் அயோத்தியா மக்களுக்காகவும் உழைச்சிருந்து கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுறது இந்த சரீரத்துக்கு. இந்த வெள்ளை கொடை இருக்கே, இந்த வெண்கொடைன்னு சொல்லுவாள், ராஜாலாம் உட்காந்தா சிம்மாசனத்துக்கு மேல வைக்கிற மாதிரி அந்த வெள்ளை கொடைக்கு கீழே உட்காந்து உட்காந்து என் தலை கூட வெள்ளையாயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் உவாச ரசித்தேன அப்படின்னு ரொம்ப ரசமா பேசுவார். தசரதன் தோன்றது பாருங்களேன், வெள்ளை வெண்கொடை கீழே உட்காந்து உட்காந்து என் தலை கூட வெள்ளையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, என்ன பண்ண போறேங்க அப்படின்னா, எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுறது, ஜீர்ணசியாத்த சரீரஸ்ய விசிராந்தி மபி ரோச்சையே, எனக்கு விசிராந்தி தேவை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு தோன்றது அப்படின்னு உடனே, சரி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ராமனை பட்டாபிஷேகம் பண்ணலாமா பண்ணலாம்னு எனக்கு தோன்றது, நீங்கள்லாம் என்ன சொல்றீங்களோ அதைப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லி தசரதன் கேட்கிறாராம். இவா ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னதுதான் கேப்பு, ஜனங்கள்லாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணான்னா, ராமனுக்கு பண்ண போறா சந்தோஷம் சந்தோஷம் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் கோஷம்லாம் போடுறா பாருங்க, நம்ம ஊர்ல வேற கோஷம் போடுறா, அயோத்தியால என்ன கோஷம் போட்டானா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு எல்லாரும் கத்தினாலாம். அது கத்தினது எப்படி இருந்ததுன்னா, விமானம் கம்பயன் இவ தசரத சக்கரவர்த்தியோட அரண்மனைக்கு மேல இருக்கிற விமானம் இருக்கு, அது ஆட்டம் கண்டுதான் வைப்ரேட் ஆச்சா, அப்பனா எவ்வளவு கோஷம் பண்ணியிருப்பா இவ மக்கள் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அப்படி என்ன கோஷம் பண்ணா அப்படின்னா, இச்சா மோகி மகாபாகு பிரகு வீரம் மகாபலம் கஜேதாயம் தம் ராமம் சத்ராவதானம் இச்சா மகா ஆசைப்படுகிறோம் எதுக்கு அப்படின்னா, மகாபலனான ரகுவீரனான ராமன் பட்டத்து யானை மேல வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். அந்த பட்டத்து யானையிலும் ராமன் எப்படி இருக்கணும்னா, கொடையினால பாதி முகம் மறைஞ்சி பாதி முகம் மறையாம இருக்கணும் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, முழு முகம் தெரிஞ்சதுன்னா கண்டுபட்டுரும் ராமனுக்கு, அப்படி இருக்கக்கூடாது. அதனால பாதிய பாதி கொடையால ராமனுடைய முகத்தை மறைச்சிடணும், பாதி முகம் தெரியணும் அப்படின்னா. இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல கருட சேவையில வரதராஜன் பெருமாள் எழுந்திரச்சே கொடையை வச்சு கோபுர வாசல்ல மறைச்சிடுவா பெருமாளை. ஏன் அப்படின்னா, கோபுரம் வாசல்ல கோயில் வாசல்ல லட்சோப லட்சம் ஜனங்கள் நிற்பா, எல்லாரும் பார்த்து பெருமாளுக்கு கண்டுபட்டுட்டு போறது அப்படிங்கறதுக்காக கொடிய கொடையை வச்சு ஒரு நிமிஷம் பெருமாளை மறைச்சிடுவா, மொத்தமா மறைஞ்சிடுவாரு பெருமாள். அப்புறம் திருப்பி கொடையை எடுத்துட்டு கல்பூர ஆரத்தி பண்ணி கோபுர தரிசனம் பண்ணுவா. இதுக்கு ரெண்டு காரணம், இது கண்டுபட்ட போறதுங்கிறது ஒரு காரணம், தொட்டையாச்சாரியர் சுவாமி தேசிகனுடைய சிஷ்யரோட சிஷ்யர், அந்த சிஷ்யர் இந்த பெருமாளை வந்து சேவிக்கணும், கருட சேவையில சேவிக்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தார். அந்த காலத்துல அவர் சோழிங்கர்லேருந்து காஞ்சிபுரம் போறதுக்கு வசதி எல்லாம் இல்லாததுனால சோழிங்கர்லயே இருக்காராம், போக முடியலையே போக முடியலன்னு ஒரு தரம் இன்னைக்கு கருட சேவை பார்த்தால போய் பெருமாளை சேவிக்க முடியலன்னு நினைச்சுட்டே இருக்கே, பெருமாள் என்னோட பக்தன் ஒருத்தன் என்னோட சேவைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி தான் கொடையை வச்சு மறைச்சி அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் சேவை கொடுக்காம சோழிங்கர்ல இருக்கிற இந்த தொட்டாச்சாரியருக்கு சேவை கொடுத்த அப்படிங்கிறதுக்காக இந்த கொடையை ஒரு நிமிஷம் வச்சு மறைச்சு அதுக்கப்புறம் திருப்பி கல்பூர் ஆர்த்தி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ராமன் சத்ராவதானம் ராமன் அப்படி கொடையை வச்சு மறைச்சிட்டு வரக்கூடிய பட்டாபிஷேக ராமனா நாங்க பார்க்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் சொன்னாலாம். அப்புறம் திருப்பி தசரதன் கேட்டாராம், கசன்னு மயி தர்மேன பிச்சினி மனுஷாசனி, ஏன் ராமன் உடனே இப்படி ஓவர் வெல்விங் வெல்விங் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன், நான் ஒழுங்கா ராஜ்யம் பண்ணலையான்னு, அடுத்தவனை அடுத்தவன் வந்தா போறோம்ன்ற மாதிரி அந்த ரெஸ்பான்ஸா இருக்கு, இப்ப நான் ஒழுங்கா அவங்களெல்லாம் பாத்துக்கலையா அப்படின்னு கேட்டா, ஜனங்கள் சமாளம் நீங்க நல்லாதான் பாத்துருந்தீங்க, ஆனா ஒரே ஒரு குறைதான் ராஜா அப்படின்னாலும், என்ன குறை அப்படின்னு கேட்டா, உங்களை கூட ஜாஸ்தியா குணம் இருக்கிற பையனை பெற்றுட்டீங்கோ அதுதான் உங்களோட ஒரே ஒரு குறை. நீங்க நல்லாதான் ஆண்டுட்டு வந்தீங்கோ, உங்களை காட்டிலும் ஜாஸ்தியான நல்ல குணங்கள்லாம் ராமன் இருக்கு அப்படின்னு சொல்ற. பகவோ சொல்ல பகவோ நிருப கல்யாண குணாக புத்திரஸ்ய சஞ்சிதே குணானே குணவதோ தேவ தேவகல்பத்ய தீமதா. இப்போது இந்த அயோத்தியா மக்கள் ராமன் கிட்ட என்னென்ன கல்யாண குணங்கள் அனுபவிச்சாங்கிறது சொல்ல போறேன். என்னென்ன கல்யாண குணங்கள் ராமன் இருக்கு தெரியுமா? பிரியானே ஆனந்தனானே கிருஷ்ணானே, ரொம்ப பிரியமான குணங்கள், ஆனந்தம் அளிக்கக்கூடியதான குணங்கள் கிருஷ்ணம். மொத்த குணங்களுமே இப்படிதான், ஒரு குணம் மட்டும்தான் ஆனந்தத்தை கொடுக்கும், மீதி குணங்கள்னா பைசாக்கு பெறாதுங்கிற மாதிரி இருக்காது. எல்லா கல்யாண குணங்களும் ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு. திவ்யி குணம் அப்ராகிருதமான குணம், மனுஷியாள்கிட்ட இருக்கக்கூடியதான குணமே கிடையாது. மனுஷியால தவிர பெருமாளையாவதாரம் பண்ணிட்டு வந்தாதான் இந்த மாதிரி கல்யாண குணங்கள்லாம் அமையும் ஒருத்தட்ட, அது ராமன் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றா. சரி, இக்ஷ்வாகு வம்சத்திலேயே எல்லாரும் மற்ற ராஜாக்களை காட்டிலுமே வசதியான ராஜா தானே. தர்மத்துக்கு சில ராஜாவை நம்ம பேர் சொன்னோம்னா அதுல பத்து பேர் சொன்னா ஏழு பேர் இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவாளா தான் இருக்கா. மனு, மாந்தாதா, அம்பரீஷன், ஹரிச்சந்திரன், இப்போ ஒரு பத்து பேர் சொன்னோம்னா அதுல ஏழு பேர் இக்ஷ்வாகு வம்சத்து ராஜாக்கள் தான் தர்மத்துக்கு பேர் போனவா. அப்பேற்பட்ட தர்மத்துக்கு பேர் போன ராஜாக்களை காட்டும் வசதி ராமன் அப்படின்னு சொல்லி இக்ஷ்வாகுபயோகி சர்வேபியா வியதிரிக்தோ விசாம்பதே. இக்ஷ்வாகு ராஜாக்களை காட்டும் தனியா தெரியலாம் ராமன். ராமனா சத்புருஷோ லோகே சத்ய தர்ம பராயணா சாட்சாது ராமாது நிகிர்வர்த்தா தர்மச்சாபி ஸ்ரீயாதா. ராமன் கிட்ட என்னன்னா தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சத்தியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த அயோத்தியா மக்கள் சொல்றா. சரி, கல்யாண குணங்கள்ல ஈடுபட்டானா என்ன? கல்யாண குணங்கள்ல நம்ம ஈடுபட்டோம்ன்றது சொல்றோம், அதான் கேட்டுக்கோங்கோ. எதா பிரஜதி சங்கிராமம் கிராமார்த்தே நகரச்சவா கத்வா சௌமித்ரி சகிதா அவிதித்ய நிவர்த்ததே. ஏதோ பக்கத்து கிராமத்திலேயோ இல்ல அயோத்தியாவுக்கு உட்பட்ட ராஜ்யத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தானே முன் வந்து சக்கரவர்த்தி திருமகன்னா இன்னும் தான் ராஜா ஆகல, யுவராஜா தான். யுவராஜாவா இருக்கிறச்சே பக்கத்து கிராமத்துலாம் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்துட்டு அந்த பிரச்சனையை தீர்க்காம போமாட்டாரு. தான் மட்டும் ஒரு காரணம் இல்ல, லக்ஷ்மணனும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். லக்ஷ்மணன் இல்லாமல் பெருமாள் எங்கேயும் போமாட்டாருன்ற ஒரு காரணம். இன்னொன்னு, லக்ஷ்மணனும் நம்மளுக்கு துணைக்கு வரட்டும்ன்றது இல்ல, லக்ஷ்மணனும் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நாம எல்லாம் ராஜ்யம் பண்றதே இப்படிதான் பண்ணணும்ன்றத எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக லக்ஷ்மணனோட சேர்ந்து போவாராம். போவாரே போய் சில பேர்லாம் பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு போனா இன்னும் மேல பிரச்சனை ஜாஸ்தி தான் ஆகும். ஆனா ராமன் போனா அந்த பிரச்சனையை போய் தீர்த்துட்டு தான் கலப்பி திருப்பி ஆத்துக்கே வருவாராம். அப்படி ஆத்துக்கு திருப்பி வரச்சே ஒரு ஒரு கிராமத்து வழியாதான் வந்தாங்க ஆத்துக்கு. வரச்சவே சங்கிராமாதே புனராகரமே குஞ்சரேன ரசேனவா பௌராம்சம் ஸ்வஜனவன் நித்யம் ஜலம் பரிதுச்சதி. திருப்பி வரச்சே குதிரையில வராரோ தேர்ல வராரோ இல்ல யானையில வராரோ அந்தந்த கிராமத்துல இறங்கி அந்தந்த கிராமத்து மக்களை, மக்கள்னா அந்த மக்களோட தலைவரை மட்டும் விசாரிக்கிறதுங்கிறது இல்லை. இப்ப முனிசிபாலிட்டி இருக்குன்னா அந்த பஞ்சாயத்து தலைவரை மட்டும் விசாரிச்சுட்டு வரமாட்டான். அந்த ஆத்துக்கு போய் ஒரு ஒரு ஆத்துக்கும் போய் ஒவ்வொரு ஆத்துலயும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா இருக்கா, எதான பண்ணித்தர வேண்டியது எதான இருக்கா, நாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணாத மாதிரி கவர்மெண்ட் கிடையாதா? அது தசரத்தரோட கவர்மெண்ட். என்னென்னலாம் பண்ணுவோம்னு சொன்னோமோ பண்றதுக்கு சொன்னதுக்கு மேல பண்ணுவாளாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான தசரதனுடைய பையன் நான் வந்திருக்கேன், இதுக்கு மேல ஏதாவது பண்ணணும்னாலும் சொல்லுங்க பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி போய் விசாரிச்சுட்டு வருவாராம். சரி, விசாரிக்கிறதுனா யாரு? அவாத்துல இருக்கிற மனுஷால விசாரிச்சு தாம்பாட்டுக்கு வந்துருவாருன்னு கேட்டா இல்லையா. பௌரா புத்திரேஷு அக்னிஷு தானேஷு பிரேஷிய கணேஷு உங்காத்து குழந்தை நல்லா இருக்கானா, ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு சொன்னீங்களோ, ஸ்கூல்ல போய் என்னால் இப்ப பார்க்க முடியாது, ஸ்கூலுக்கு போய் பார்த்தானா அவன் பாடம் கெட்டு போயிடும், அதனால நான் விசாரித்தேன்னு சொல்லுவோன்னு ஒரு தம்பதிகள் இருந்தானா அவன் பையனை பத்தி விசாரிப்பானா. இன்னொரு பிராமணர் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்காருன்னா உங்க அக்னி எல்லாம் அக்னி காரியங்கள்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கா, உங்க தேவதா பூஜைகள்லாம் நல்லா நடந்துட்டு இருக்காங்க. சில பேர் ஆத்து மாமி மார்க்கெட்டுக்கு போயிருந்தானா அந்த மாமாட்ட விசாரிப்பாரா, உங்க ஆத்து மாமி சூரியமா இருக்காளா, நீங்க நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்பாரா. சரி, இவ ஆத்து மனுஷா கிட்ட விசாரிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். ஒரு ராஜகுமாரன் சக்கரவர்த்தி திருமகன் ஆத்துல இருக்கிறவாள் பிரத்யேகம் இண்டிவிஜுவலா விசாரிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். ஆத்துல இருக்கிறவரமாள் ஆத்துல இருக்கிறவாளை மட்டும் விசாரிக்க மாட்டானா. உங்க ஆத்துக்கு ஒரு வேலைக்காரன் போன வாரம் வந்திருந்தானே, அந்த வேலைக்காரனுக்கு பத்து நாள் முன்னாடி ஜுரம்னு சொல்லியிருந்தானே, அவன் இப்ப சௌக்கியமா இருக்கானான்னு சொல்லி அவ ஆத்துக்கு வர வேலைக்காரன் முதல் மட்டும் விசாரிப்பானான். அந்த ஆத்துக்கு அந்த வேலைக்காரனுக்கு மருந்து சரியாயிட்டான், நான் ஒரு மருந்து சொல்லட்டுமா, அவனுக்கு சரியாதுன்னா எங்க ஆத்துக்கு வர சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவளை முதல் மட்டும் விசாரிப்பானா ராமன். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு துக்கம் அப்படின்னா அதை தன்னோட துக்கமா பெருமாள் ராமன் நினைச்சுப்பா, எங்க அத்த ஒரு சோகம், யாரோ ஒருத்தர் எங்க அத்த போயிட்டா அப்படின்னா அவாத்துல ஒருத்தர் போன மாதிரி கஷ்டப்படுவாராம். மனுஷியானாத்துல அந்த கெட்டது நடந்ததுன்னா எவ்வளவு துக்கம் இருக்குமோ அந்த மாதிரி மத்தவாழ்க்கை நம்ம கண்ட தான் பாவிச்சுப்பார். சரி, இப்படி பாவிச்சுட்டா உத்தவேஷு சர்வேஷு விதேக பரிந்துஷ்யதி. எங்க அத்த எங்க குழந்தை கல்யாணம்னா தாம் பொண்ணுக்கும் தாம் பையனுக்கும் கல்யாணம் நடந்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், அந்த மாதிரி சந்தோஷத்தோட வந்து தானே எல்லா காரியத்தையும் முன்னிருந்து நடத்துவாரா ராமன். இந்த மாதிரி கல்யாண குணங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது எதுக்குன்னா நாம இப்படி இருக்கணும், அதுக்காக தான் வால்மீகி இதெல்லாம் சொல்ற. ராமனுக்கு எவ்வளவு கல்யாண குணங்கள் இருக்குங்கிறது ஆச்சரியம் இல்ல. நாம இதுல இருந்து எதனா ஒரு துணியான தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு அது அதன் பிரகாரம் இருக்கணும்ங்கிறதுக்காக தான் வால்மீகி இவ்வளவு சொல்ற. ஸ்ரீயோகிருத்தா சன்யஸ்ய சாயப்பிராதா சமாஹிதாக. அந்த ஊர்ல அயோத்தியால கோவில் உண்டு, ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் இருக்காரு. அந்த ரங்கநாதன் அயோத்தியால இருந்த பெருமாள் படுத்துட்டு இருக்காரு. பெரிய பெருமாள், பெரிய பெருமாள்னால ஒரு பேரு. அந்த பெருமாள் யார் அப்படின்னா இக்ஷ்வாகு வம்சத்தோட ஆத்து பெருமாள். இப்ப இங்க நாம அரக்கோணத்துல இருக்கோம்னா அரக்கோணத்துல இருக்கிற ராமன் வந்து நம்மளுக்கு எல்லாம் பெருமாள்ன்ற மாதிரி தசரதனோட ஆத்து பெருமாள் ரங்கநாதன். அந்த ரங்கநாதன் கோவில் இல்லாம சில கோயில், துர்கா கோவில், பிள்ளையார் கோயில், முருகன் கோயில், சிவன் கோயில்னு அந்த அயோத்தியால பல கோயில்கள் இருக்கும். எல்லா கோயிலையும் ஒரே ஒரு அர்ச்சனை தான். என்ன அர்ச்சனை அப்படின்னா புனர்வது நட்சத்திரேதாந்திய ஸ்ரீராம சர்மனா அப்படின்னு சொல்லி ராமன் பேர்ல தான் எல்லாருமே அர்ச்சனை பண்ணுவாளாம். அந்தந்த கோயில் பட்டாச்சார் அர்ச்சகாலுக்கே வழக்கமா யாராவது வந்து தட்டை கொடுத்து அர்ச்சனை தட்டை கொடுத்துட்டு நின்றுட்டே இருந்தா இவாளே வாங்கிட்டு போய் உள்ள ராமன் பேர்ல தான் அர்ச்சனைன்னு அவளுக்கு தெரியுமா, அது பழகிடுது அவளுக்கு. அந்த மாதிரி ராமன் பேர்ல தான் அர்ச்சனை எந்த கோவில்ல நடந்தாலும் நடக்குமா நம்ம பேர். அதனாலதான் நம்ம எல்லாம் பகவத் பிரீத்யர்த்தம் பகவத் சங்கல்பம்னு சொல்லி பகவத் பிரீத்யர்த்தம் பகவான் அவன் பேர்லயே அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது நம்ம இப்ப இந்த காலத்துல ஆரம்பிச்சது இல்ல. அயோத்தியால ராமன் பேர்லயே அர்ச்சனை நடக்கட்டும்னு சொல்லி யார் யாரு அப்படின்னா ஸ்ரீயா பொமராட்டிகள்லாம் வாத்து மாமா பேர்ல அர்ச்சனை பண்ண மாட்டாளாம், ராமன் பேர்ல அர்ச்சனை பண்ணுவாளாம். விருத்தாக வயதானவாள்னா என் குழந்தை கண்ணா நல்லா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ண மாட்டாளா, ராமன் தான் நல்லா இருக்கணும், ராமன் நல்லா இருந்தா எல்லாருமே நல்லா இருப்பா அப்படிங்கிறது தெரிஞ்சவாளம். அதனால ராமன் நல்லா இருக்கணும்னு சொல்லி ராமன் பேர்லயே அர்ச்சனை பண்ணுவாளாம். சர்வான் தேவான் ஆச்சந்தி எந்த கோவிலா இருந்தாலும் ராமன் பேர்ல தான் அர்ச்சனைங்கிறது இப்ப ஏற்பட்ட கல்யாண குணங்கள் இருக்கிறது ராமன் கிட்டன்றது தெரிஞ்சது. ராமன இப்பேற்பட்ட கல்யாண குணங்கள் இருக்கிற ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியே ஆகணும் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் மக்கள்னா. சொன்ன உடனே ராமன் ராமனை போய் அழிச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சுமந்திரர் கிட்ட சொல்றேன். ராமன் திருப்பி தேர்ல ஏறி அரண்மனைக்கு சபா நடக்கிற இடத்துக்கு வர வரத்தே எப்படி ராமன் இருந்தார்ன்றத வால்மீகி வர்ணிக்கிறார். கந்தர்வராஜ பிரதிமம். இந்த கந்தர்வராஜன் மன்மதன் ஒருத்தரை சொல்றாளே, அவர்லாம் என் அம்மா அப்புறம் ராமனை ஜெயித்தா. ராமனை பார்த்தா கந்தர்வராஜனுக்கும் ராஜாவா இருக்கார். அதாவது சாட்சாத் மன்மத மன்மதா, மன்மதனுக்குமே மன்மதனா இருக்கக்கூடிய ராமன் அவ்வளோ அழகா இருக்காருன்னு வர்ணிக்கிறாளாம். சில பேர் ராமன் பேர்லேருந்து வர வரத்தேவே ரெண்டு பக்கமும் சமுத்திர ஜலம் மாதிரி மக்கள் நின்றுட்டே இருக்காள். அவ்வளோ கூட அயோத்தியால ராமன் வரார், ராமன் பட்டாபிஷேகம் ஆக போறதுன்னு தெரிஞ்சு ராமன் சபைக்கு வர போறாருன்னு தெரிஞ்சு அவ்வளோ கூட நின்றுருக்கு. இதுல சில சில பேர் என்ன பேசுகிறா அப்படின்னா மன்மதனுக்கும் மன்மதனா இருக்கே ராமன் அழகன் ஸ்திரீகள் எல்லாம் பேசுறா. புருஷாட்டம் பார்த்து என்ன பேசுறாங்கன்னா லோகே விச்சா தபபுருஷம். இந்த சின்ன வயசுல விஸ்வாமித்ர யாக சம்ரக்ஷணமே பண்ணி மாரீசன் மாரீசன் சுபாபுகள்லாம் விரட்டி அடித்து சிவதமர் பங்கமே பண்ணி சீதையை கல்யாணம் பண்ணிட்டார். எப்பேற்பட்ட பராக்கிரமம், எப்பேற்பட்ட பௌருஷம் ராமனுக்கு அப்படின்னு சொல்லி ஆந்தரங்கள்லாம் அதாவது ஜென்ஸ் எல்லாம் பேசிக்கிறாளாம். இன்னும் சில பேர் என்ன பேசுறேன்னா தீர்க்கபாகம், அதாவது தோல் கண்டார் தோலே கண்டார்னு மிசிலியில மட்டும் இல்ல அயோத்தியான இருக்கான். ராமன் தோலை பார்த்தாலும் தோலை மாத்திரமே தான் பார்த்துட்டு இருப்பான், ஏன்னா அது ரவுண்டு உருண்டு திறந்து இருக்குமா ராமனுடைய தோல். அதை பத்தி சில பேர் பேசுறாளாம். மகாதத்தம், அப்பா எப்பேற்பட்ட சத்துவம் ராமன் கிட்ட, எப்ப எல்லாருக்கும் சிரிச்ச புன்முகத்தோடயே இருக்காரு. இந்த ராஜ வேலைகள்லாம் வேலை ஜாஸ்தியா இருக்கும், மற்றவாட்ட சிரிச்சு பேசுறதுக்கான டைமே இருக்காது. இப்படி ராஜகுமாரனா இருந்தும் ராமன் இப்படி மகா சத்துவகுணத்தோட இருக்காருன்னு சில பேர் பேசுகிறாளாம். மத்த மாதங்க ஆமீனம். இறங்கி நடக்கிற தேர்ல இருந்து இறங்கி சபைக்குள்ள போற அரண்மனை வாசல்ல நிக்கிற அப்படி நடக்கிற சேவே அப்படி அவர் எப்படி நடக்கிறாருன்னா மத்த மாதங்க ஆமீனம். பெரிய யானை எப்படி நடக்குமோ அழக யானை நடக்கிறது, யானையை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்கு எல்லாம். யானை நடக்கிறதுங்கிறது ரொம்ப அழகா பொறுமையா அப்படி அசஞ்சு அசஞ்சு ஆடி, அதனாலதான் ஆடாது அசங்காது வாழ்னு சொல்லி பாட்டு பாடி நாம இருக்கு. எனக்கு ஆடுங்களா நீ வர வேண்டாம் அப்படியே வந்துரு. ஆனா ராமன் ஆடி ஆடி நடக்கிறது அவ்வளவு அழகா இருக்குமா, யானை மாதிரி நடப்பாரு. அங்க அந்த ஜனங்கள்லாம் இவ்வளவு பேர் நின்று நின்றுருக்கான் தெரியல ராமனுக்கு, நம்மளை பார்க்கறதுக்காக தான் நின்றுருக்கணும்னு இந்த அரண்மனை படிக்கட்டை ஏறின பின்னாடி அவ்வளவு ஜனங்கள் நிற்கிறது. அரண்மனைக்குள்ள தனி ஜனம், அது ஒரு கும்பல் இது ஒரு கும்பல், இந்த கும்பல்லாம் உள்ள வர முடியல, ஏன்னா போலீஸ் எல்லாம் தடுத்துட்டு இருக்கா, ஏன்னா ஹவுஸ் உள்ள அரண்மனை. அப்ப உள்ள போற வாழ்க்கை தான் இப்ப இனிமேல் தேவை, வெளில இருக்கிற வாழ்க்கை எல்லாம் தேவை கிடையாதுன்றதுக்காக பெருமாள் இப்படி சட்டுன்னு திரும்பி பார்த்தா சந்திரகாந்தானம் ராமன், சந்திரனுடைய காந்தி எப்படி வெள்ள விளையர்ந்து இருக்குமோ, சந்திரன் நிலா நிலாவுடைய காந்தி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ராமனுடைய திருமுகம் இருக்கு, ராமச்சந்திரனோட முகச்சந்திரன் சந்திரன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறேன். திரும்பி திரும்பி திரும்பி பார்த்தார், பார்த்த உடனே திரும்பி சபைக்குள்ள நுழையிற, அதான் ராமனை பார்த்தாச்சு கிளம்பலாம்னு இந்த மக்கள்லாம் இல்லையா, பார்த்தா போருன்ற மாதிரியான வஸ்து இல்ல, பார்க்க பார்க்க தித்திச்சுட்டே இருக்கு, தித்திக்கிற மாதிரியான வஸ்து அல்வா கொடுத்தான்னா கால் கிலோக்கு மேல சாப்பிட முடியாது, என்னதான் மேக்சிமம்னாலும் அரை கிலோ தான் சாப்பிட முடியும், அப்புறம் தித்திச்சு போயிட்டுனா திகட்டும், திகட்டாத அமுதம் எதுன்னா ராமனா. அதனாலதான் திருக்குளம் தெய்வம் கும்பகோணத்துல ஒரு கஷேத்திரம், அந்த கஷேத்திரத்துல பெருமாளுக்கு பேர் ஆறாவமுதன், அப்பொழுதே கப்பொழுது என் ஆறாவதமே ஆழ்வார், தித்திச்சுட்டே இருக்கும், அப்பப்ப தித்திச்சுட்டே இருக்கும், சரி தித்திச்சுட்டே இருக்கே தகட்டுமான்னு கேட்டா ஆறாத வமுது, எனக்கு வந்து தெவித்தாத இன்னமுது இந்த ராமன் சொல்லி ஆழ்வார் சொல்ற. அந்த மாதிரி இந்த மக்கள் எல்லாம் சொல்றச்சே அதீவ பிரிய தரிசனம் ரூபௌதாரியகுணேயும் சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம், தன்னுடைய ரூபத்தினாலையும் உதாரணமான குணம் எல்லாருக்கும் வாரி வழங்கணுன்றதான குணத்தினாலையும் பூங்கான் திருஷ்டி சித்தாக மாறினா, இந்த அயோத்தியாவில் இருக்கிற ஸ்திரீ ஜனங்கள் மயங்கினான்னா அவ ராமன் எவ்வளோ அழகா இருக்காருன்னு மயங்குவா, ஆனா ராமனை பார்த்துட்டு அங்க இருக்க அயோத்தியாவில் இருக்கிற புருஷாமலுக்கு வந்து ராமன் ஆகா அடுத்த ஜென்மாலையான எப்படியான நம்ம பொன்னாட்டியா பொம்மநாட்டியா பிறந்து ராமன் அனுபவிக்கணும்ன்ற மாதிரியான அழகு இருக்குமா ராமனுக்கு. பூங்கான் திருஷ்டி சித்த அபஹாரினம், திருஷ்டியையும் சித்தத்தையும், திருஷ்டினா பார்வை சித்தம்னா மனசு ரெண்டுத்தையும் அபகரிச்சிருவார் ராமனே பெரிய திருடான், என்னத்தை திருடுவார்னா நம்மளுடைய கண்ணையும் நம்மளுடைய மனசையும் திருடிடுவார் அப்படின்னு சொல்ற. இந்த திருஷ்டி சித்தாபஹாரின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் திருஷ்டி சித்தாபஹாரினம்னு, நம்ம திருஷ்டியிலையும் சித்தத்திலையும் எதாவது தாபம், தாபம்னா சந்தோஷம் சாந்தி இல்லாத தன்மை, அது இருந்தா கூட அது அகற்றிடும், நம்மளுக்கு ஏதாவது சோகம் இருந்ததுன்னா கோயிலில் வந்து ராமனை சேவிச்சோம்னா போயிடும், தெரியவே தெரியாது உங்களுக்கு. நம்ம எல்லாம் இப்போ வந்துட்டு இருக்கோம், அவாபாடுக்கு ஒரு கஷ்டம்ன்றது இருக்கு, எத்தனையோ கஷ்டம் அடியனுக்கு என்ன கஷ்டம்னா அரக்கோணத்துக்கு இங்கேருந்து ட்ரெயின் ஒழுங்காக நம்மளுக்கு கிடைக்கணுமே, ட்ரெயின் கிடைச்சாலும் ட்ரெயினில் சீட்டு கிடைச்சிருக்கணுமே ஒரு கஷ்டம், அந்த மாதிரி பல கஷ்டம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஆனால் அந்த கஷ்டம்லாம் தெரியாமல் ரெண்டு மணி நேரம் ராமாயணம் சொல்கிறோம் ராமாயணம் கேட்குறோம்னா அப்படி இழுத்துடுவார் பெருமாள், பெருமாளோட கல்யாணம் நம்மளை இழுத்துடும். அந்த மாதிரி திருஷ்டி திருஷ்டி சித்தாபஹாரினம்னு சொல்கிறார். ராமன் சபைக்கு வந்த உடனே பெருமாள் பெருமாளை பார்த்து ராமனை பார்த்து தசரதன் சொல்ற, உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுறப்பா, நாளைக்கு புஷ்ய நட்சத்திரமா இருக்கு, சைத்ர ஸ்ரீமான் அயம் மாசா புண்ணியனா முக்கித காரணனா, சித்திர மாசம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சித்திர புஷ்யம், சித்திர புஷ்யத்தில் நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் பெருமாள். நம்மளாம் பட்டாபிஷேகம் நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை கிடைச்சதுனால ஆஹா ஓஹோ குதிக்கிறோம், 10,000 ரூபாய் வேலைக்கு 5,000 ரூபாய்க்கு ட்ரீட் வைக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆத்துக்கு எல்லாம் வஸ்து வாங்கி வைக்கிறோம், ஆனால் நாளைக்கு ராமனுக்கு இந்த அகண்ட சாம்ராஜ்யமே கிடைக்க போகிறது, ராமன் முகத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஆஹா புண்புருவலே இல்லை, அவர் எப்பயுமே இருக்கிற மாதிரி சாதாரணமாக தான் இருக்கார் சொல்லிட்டார். சொல்லிட்ட உடனே ராமன் திரும்பி தாத்து கிளம்பிட்டு சபையை கழிச்சிட்டார் தசரதன். கரைச்ச உடனே தசரதனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, நாளைக்கு ராஜ்யம் உனக்கு பட்டாபிஷேகம் பண்றேன்னு சொல்லியிருக்கேன், இவன் மூஞ்சியில ஒரு எக்ஸ்பிரஷனே இல்லையே, ஏன் இது இவனுக்கு ஏதாவது பிடிக்கலையா என்ன இது, ராஜ்யம் வருதுன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டு குதிச்சிருக்க வேண்டாம் அந்த சபையிலேயே, இவன் சாதாரணமா இருந்துட்டே இருக்கானே என்ன இதுன்னு தெரியலையேன்னு சொல்லி சுமந்திரர் சொல்லி கூட்டு ராமன் போனதி ராமனைய ராமன் திருப்பி அழிச்சுட்டு வாப்பா, ராமன் பார்த்தே ஆனா சில விஷயங்கள்லாம் சொல்லணும், திருப்பி அழிச்சுட்டு வா அப்படின்னா ராமன் திருப்பி இப்பதான் தசரதனை பார்த்துட்டு தான் ஆத்துக்கு போயிருக்காரு, அப்பா கூப்பிடுறாருன்னு உடனே இப்பதானே பார்த்தேன் இன்னத்துக்கு திருப்பி சும்மா கூப்பிட்டுட்டே இருக்காரு, அப்பாவுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லாத திருப்பி அப்பா கூப்பிட்டுருக்காளான்னு சொல்லி மரியாதையோட திருப்பி தசரதனை பார்க்கறதுக்கு தசரதன் ஆத்துக்கு போறாரு. ஆத்துக்கு போறது மட்டும் இல்லாம இப்பதான் அப்பாவை பார்த்தோம், அப்பாவை பார்க்கறப்பெல்லாம் ராமன் சேவிப்பாரான், 4 தடவை சேவிப்பாராம், இந்த தடவை இப்பதான் சேவிச்சுட்டு போனோமேன்னு இல்லாம திருப்பி அப்பாவை வந்து நமஸ்காரம் பண்ற. பண்ண உடனே தசரதன் சொல்ற, என்னப்பா நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் சொல்லியிருக்கேன், நீ எதுவுமே ரியாக்டே பண்ணலையே, என்னாச்சு, நான் ஏன் உனக்கு பட்டாபிஷேகம் பண்றேன்னு தெரியுமா, ஆவேதயந்தி தெய்வஜானா சூரியாங்காரக ராகுபிஹி, கொஞ்ச நாளா எனக்கு வந்து சகுனமே சரியில்லை, நான் ஜோசியாளெல்லாம் கூப்பிட்டு கேட்டேன், அந்த ஜோசியாளெல்லாம் உண்மையை பண்ற ஜோசியா, இப்ப இருக்கிற மாதிரி இஷ்டத்துக்கு உங்களுக்கு இது இதை பண்ண பிராசத்தை இல்லாத மாதிரியான ஜோசியாடா அவள்லாம் அந்த காலத்துல. அவ என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, சூரியன் அங்காரகன் ராகு இந்த மூணு கிரகத்தினாலையும் எனக்கு சீக்கிரமே சாவு அப்படின்னு சொல்லியிருக்காப்பா, அதனால எனக்கு பயமா இருக்கு, நான் உனக்கு நான் போறதுக்குள்ள உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உன்னோட பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே, நீ எதுவும் நீ இந்த இந்த சாம்ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜாவா இருப்பா அப்படின்னு சொல்ற. அப்ப ராமன் உடனே பார்த்தா, நீ எதுவும் தப்பா நினைச்சிக்காத, பரதன் ஊர்ல இல்லையேன்னு நீ கொஞ்சம் சோகப்படுவ, பரதன் பட்டாபிஷேகத்துல கலந்துக்க முடியாது, ஏன்னா அது சீக்கிரம் இவன் பண்றானே பரதனை ஐசன் வர முடியாது அப்படின்னு நீ தப்பா நினைச்சிக்காத, பரதனுக்கு பூர்ண சம்மதி உன்னோட பட்டாபிஷேகத்துல இருக்கும். பரதன் எப்பேற்பட்டவன்னா, பிராதாதே பரதஸ்திதா ஜேஷ்டானவர்த்தி தர்மாத்மா, அண்ணா எந்த பாதையில போனானோ அதே பாதையில போறான் பரதன். சத்யவாதி ஜிதக்ரோதா ஜிதேந்திரியா, இந்திரியத்தெல்லாம் ஜெயிச்சவன் பாவன், இந்திரியத்தை ஜெயித்தவன் அப்பாட்டேந்து இந்த மாதிரி டைட்டில் வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம், அப்பா பிள்ளைய பார்த்து இவன் இந்திரியங்கள் எல்லாம் ஜெயித்தவன் அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம். அதை சொல்ற நீ அதனால தப்பா நினைச்சுக்காத, பரதனுக்கு நீ பட்டாபிஷேகம் பண்றது மட்டும்தான் ஆனந்தமா இருக்கும், அதனால பரதன் இல்லையே யோசிக்காத, சந்தோஷப்படு, பரதனும் சந்தோஷப்படுவான் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா, அதனால நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் பா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி திருப்பி எந்த விஷயத்த சொல்லணுமோ, இவருக்கு உடம்பு படுத்துறது இவருக்கு நேரம் சரியில்லைங்கிறது சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இதை முதல்ல போய் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா நம்ம அம்மா கிட்ட தான் முதல்ல போய் சொல்லுவோம், அப்பாவால ஒரு நல்ல விஷயம் நடந்தா கூட அதை அப்பாட்ட திருப்பி சொல்ல மாட்டோம், அப்பா ரெஃபரன்ஸ் மூலமா ஒரு வேலைக்கு போயிருந்தேன் வேலை கிடைச்சிருச்சேன்னு அப்பாவுக்கு சொல்ல மாட்டோம், அம்மா கிட்ட சொல்லுவோம். அந்த மாதிரி ராமனும் அம்மா கிட்ட போய் முதல்ல சொல்றாரா, எப்படி சொல்லணும் அம்மா கிட்ட, எனக்கு இப்ப ஏற்பட்ட ராஜ்யத்துல அப்பா என்ன பட்டாபிஷேகம் பண்ண போற, எனக்கு ராஜ்யம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும், இல்ல நான் ராஜாவாக போறேன், இனிமேல் நான் தான் எல்லாருக்கும் ராஜா இனிமேல் அப்படின்னு பெருமையா அப்படி இந்த காலர்கள் எல்லாம் தூக்கி விட்டுட்டு தானே பேசணும். ராமன் அப்படி பேசல, ராமன் தெரிஞ்சு பேசுறதுமே அப்படிங்கறத கத்துக்கணும். நம்ம என்ன சொன்னார் அப்படின்னா, அம்பபுத்ரா அதியுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி, அம்மா அப்பா என்ன இந்த மக்கள் எல்லாம் பார்த்துக்கக்கூடியதான கைங்கரியத்துல என்னை ஈடுபடுத்தியிருக்க, அப்பா என்ன இந்த மக்கள் எல்லாம் காப்பாற்றணுன்றதான வேலையை கொடுத்துருக்க, நான் ராஜாவாக போறேன் மக்கள் எல்லாம் ஆள போறேன்ற மாதிரி சொல்லல, மக்கள் எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லி அந்த பார்த்துக்கிற தேவையை என்ன கொடுத்துருக்க அப்படின்னு ராமன் சொல்ற. சொன்ன உடனே கௌசல்யா என்ன சொல்லணும், ஆஹா நீ ராஜாவாக போறியாப்பா ரொம்ப சந்தோஷம், இந்த மக்கள் எல்லாம் ஆடுப்பா, நீ என்ன ஆண்டு அனுபவி, நீ என்ன இவாளெல்லாம் உன் வசத்துல வச்சுக்கோ, இனிமேல் இவாளுக்கெல்லாம் நீ ராஜாவா இருந்து இவாளெல்லாம் வேலை வாங்கு நன்னா அப்படின்னு சொல்லணும் சொல்லணும். ஆனா கௌசல்யா அப்படி சொல்லல, கௌசல்யா என்ன சொல்றான்னா, ஏஎம் இக்ஷ்வாகு ராஜ்யஸ்ரீஹி புத்திரத்வாம் சம்சிரிஷ்யதி, இவாள்னா யாருன்னா நம்ம ரங்கநாதனோட சொத்து, ரங்கநாதன் திருவாள் இருக்காரு அவளோட சொத்து இந்த மக்கள் அயோத்தியா மக்கள், அவளை நல்லா நீ காப்பாற்றணும், அவளுக்கு நல்லா கைத்தரியம் பண்ணணும் அப்படின்னு கௌசல்யா சொல்ற. அம்மா எப்படி இருக்காளோ அப்படின்னா பையனும் வருமோ, அந்த மாதிரி இவா பேசுறது ஒரு பெரிய ஆச்சரியம். பக்கத்திலே லட்சுமணர் நின்றுருக்க, அண்ணாக்கு பட்டாபிஷேகம் நினைச்ச உடனே உனக்கு எதுவும் இல்லையே நீ தப்பா நினைச்சுக்காதப்பா, சௌமித்ரே பிரபோகாம்சம் இஷ்டானு ராஜ்ய பலானிசார, இந்த இஷ்டமான ராஜ்யமும் நானும் ஜீவிதம் சாபி ராஜ்யம் சதர்த்தம் அதிபாயே, இந்த நான் என்னோட ராஜ்யமா இருக்கட்டும் என்னோட ஜீவனமா இருக்கட்டும் எல்லாமே உன்னை சார்ந்ததுப்பா, நீ இஷ்டத்துக்கு ஜாலியா இருப்பா, இனிமேல் உனக்கு தான் இந்த ராஜ்யம் உனக்கு தான் இந்த ராமன்னு ரெண்டு பேருமே இந்த ராஜ்யமா இருக்கட்டும் ராமனா இருக்கட்டும் ரெண்டுமே சுவதர்த்தம் உன்னோட நீ இருக்கேங்கிறதுக்காக தான் இந்த ராஜ்யத்தை நான் வணங்கிக்கிறேன், நீ இருக்கேங்கிறதுனால தான் நான் ஜீவிச்சிருக்கேன்னு பெருமாள் உற்சாகமான வார்த்தையை லக்ஷ்மணர் இளைய பெருமாள்னு சொல்ல. அதுக்கப்புறம் பட்டாபிஷேக ஏற்பாடுகள்லாம் நல்ல கலகலகலகலம் நடந்துட்டே இருக்கு அயோத்தியால, எல்லா தேர்தலையும் பந்தல் போட்டிருக்கா, போக்கஸ் லைட் வச்சிருக்கா, சில சில இடங்கள்ல பாட்டு கச்சேரி நடக்கிறது, சில இடங்கள்ல ராமாயண உபன்யாசம் மாதிரி நடக்கிறது, சில இடங்கள்ல டான்ஸ் கச்சேரி அது நடக்கிறது, சில இடங்கள்ல அன்னதானம் நடக்கிறது, சில இடங்கள்ல தானம் நடக்கிறது, வஸ்திர தானம், ஒவ்வொருத்தருக்கும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சே, எல்லாருக்கும் கௌசல்ய தன்னோட ஆபரணங்கள்லாம் செயின் எல்லாம் கொடுக்குறாங்க, தான் நேற்று ஜிஆர்டிலேருந்து வாங்கி வந்த செயின் புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு ராம பட்டாபிஷேகத்துக்கு எல்லாரும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால நிறைய விதவிதமான ட்ரெஸ்ஸை கொடுக்குறா, ஒவ்வொருத்தருக்கும் தானம் பண்ணுறா அப்படி நடந்துருக்கு அயோத்தியால. வசிஷ்டர் வந்த வசிஷ்டர் பட்டாபிஷேகத்துக்கு அவர் தானே எல்லாத்தையும் பண்ணணும், சம்பரோஷணம்னா பெரிய பெரிய வாத்தியார்கள்லாம் வந்து சம்பரோஷணம் பண்ணுற மாதிரி பட்டாபிஷேகம்ன்றது பெரிய காரியம், அந்த பட்டாபிஷேகத்துக்கான காரியத்தை வசிஷ்டர் பண்ணி வைக்கிற, வசிஷ்டர் பக்கத்து தெருவில் இருக்க ராமனை பார்க்கறதுக்காக ராமநாட்டுக்கு வரன்னு தெரிஞ்ச உடனே ராமன் ஓடுற ராமத்திலேருந்து வரன் நிவசம் சமஹ மன இஷ்டம் சம அனார்ஹா நிச்சக்கிராம நிவேசனாத்து. நாமெல்லாம் சில பேர் வெளியூர்ல போய் கோயில் பார்க்கணும், இல்ல நம்மளோட ஆச்சாரியனை போய் பார்க்கணும்னா நேர கோயில் வாசல்லாம் போய் கார்ல இருந்து இறங்குறதுன்னு வச்சிருந்துருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. பக்கத்து தெருவில் காரை இறக்கி விட்டுட்டு கொஞ்சமான நடக்கணும். பெருமாள் சன்னதிக்கோ நம்ம குரு ஆச்சாரியன் சன்னதிக்கோ போறோம்னா கொஞ்ச தூரமான நடந்து போனோம். அதனாலதான் குலசேகர ஆழ்வார் சொல்றச்சே, சேதோபஜ ஸ்ரீதரன் பாணி சொந்த சாட்சியாருங்க ஜிக்வே கீர்த்தே கேசவம் முதலிக்கும் சேதோபஜ ஸ்ரீதரன் ஸ்லோகத்துல இந்த கால்னால என்ன பயன் அப்படின்னா, கோவிலுக்கு நடந்து போறதுதான் இந்த காலுக்கு இருக்கக்கூடிய பெருமையா. இந்த பாதம் நம்மளுக்கு எதுக்கு இருக்குன்னா, கண்ட கண்ட இடத்துக்கு போறதுக்கு இல்ல, பெருமாள் சேவிக்கிறதுக்காக பெருமாள் நம்மளுக்கு குடிச்சு வச்சிருக்க ஒரு ரெண்டு வஸ்து தான் இந்த கால் அப்படிங்கறத குலசேகர ஆழ்வார் சொல்றாரு. அந்த மாதிரி ராமன் வசிஷ்டர் தன்னோட ஆத்து வாத்தியார் வராருன்னு சொன்னா வேகமா பக்கத்து இது வரைக்கும் ஓடுறா, நான் போய் போய் அங்கேயிருந்து ஐட்டுக்கு வரணும். என்னதான் நான் ராஜகுமாரன்னாலும் பல பேர் வேலையாட்டிருப்பா, அவளையான நினைச்சா கூட போறோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக சில பேர் ஆத்துல வாத்தியார், இப்ப நம்ம ஆத்துல எல்லாம் வாத்தியா இருக்கிறோம், இத்தனை சில பேர் இருப்பா. அவள்லாம் நம்மாத்துக்கு வந்து எல்லாமே தேவசம் பண்றதுக்காகவோ இல்ல நல்ல காரியங்கள் பூனல் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காகவோ வந்தான்னா வந்தவாழ் கூட நம்ம கவனிக்கிறது கிடையாது. வந்திருக்க வாத்தியார் அவரோ வாத்தியார் தானே வந்துட்டு போடுறோம் அப்படின்னு இருக்கும். ராமன் அப்படி இல்லையா, புரோகிதர்னு ஒருத்தர் இருந்தா அவளை போய் நாம போய் அழிச்சுட்டு வரணும் அப்படிங்கறத காமிக்கிறார். புரோகிதர்ன்ற பேருக்கே என்ன சொல்லணும்னா, புரதா ஹிதம் பசியதி புரோஹிதா. நம்மளுக்கு முன்னாடி நம்மாத்தோடைய ஹிதம், ஹிதம்னா சொன்னோம் இல்லையோ, ஹிதத்துக்கும் பிரியத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஐஸ்கிரீம் பிரியம், நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு, ஜிலேபி ஜாங்கிரி பாதாம் ஹல்வா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு, இதெல்லாம் பிரியம். ஆனா இதெல்லாம் சாப்பிட்டோம்னா சுகர் 300-400 ஏறிட்டே போறது. ஆனா ஹிதம் ஹிதம்னு கஷாயம் ஏதாவது சாப்பிட்றோம், அந்த கஷாயம் சாப்பிட்றதே நல்லா இருக்காது. ஆனால் அது சாப்பிட்டா நம்மளுக்கு சுகர் எல்லாம் குறையுது, நம்ம உடம்பு நல்லா இருக்கு அப்படிங்கிறப்போ அதுதான் ஹிதம். அதனால அந்த ஹிதத்தை நம்மளுடைய ஹிதத்தை நமக்காக முன்னாடி பார்த்துட்டு வந்து சொல்றவாள் தான் புரோஹிதாள்னு பேரு. அந்த புரோஹிதாள் மேல எவ்வளோ கௌரவமாக இருக்கணும்ன்றத ராமாயணம் காமிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த புரோஹிதர் வசிஷ்டர் வந்து சரபந்தம் அப்படின்னு சொல்லி பிரதிசரம் அப்படிங்கிற அந்த காப்பெல்லாம் கட்டி விட்டுட்டு கிளம்பிட்டார். நாளைக்கு நம்ம பட்டாட்சேபண்டா, இன்னைக்கு ராத்திரி நீ தூங்கக்கூடாது, தூங்காத இருந்து பகவான் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் வசிஷ்டர். அடுத்த நாள் அன்னைக்கு நாள் ராத்திரி பெருமாள் ராமன் தன்னுடைய குலதனமா இருக்கக்கூடிய ஆத்து பெருமாள் ரங்கநாதன் பெரிய பெருமாளை போய் சேவிக்க போறாராம். கதே புரோஹிதே ராமஹ ஸ்நாதஹ நியதமானசஹ சஹபத்ன்யா விசாலாக்ஷ்யா நாராயணம் உபாகமதே. விடிய காலத்தாலையில குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு சுத்தமான வஸ்திரம் ஆச்சாரமா, அது ஆச்சாரம்னா என்னவோ சில பேர் நினைச்சிட்டு இருக்க, ஆச்சாரம்னு இவாள் தனியா ஒரு கேங்கு போல இருக்கு இவாளுக்குதான் அப்படின்னு. ஆச்சாரம்னா சுகாதாரம், பழைய துணி புது துணின்ற வித்தியாசம் இருக்கும். பழைய துணியில நாம ஜொல்லெல்லாம் ஒழுங்கியிருக்கோம், பெட்டில் சில விஷயங்கள்லாம் துர்நாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கோம். அதனால அந்த பழைய துணி சம்பந்தப்படாம புது துணியை முன்னாடி நாள் ராத்திரி குழிஞ்சு உணர்த்தி வச்சுட்டு அதை அடுத்த நாள் குளிச்சுட்டு வந்து எடுத்துக்கிறதுங்கிறது தான் அது, இதுதான் ஆச்சாரம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஆச்சாரம். ஆச்சாரம்னா பெரிய விஷயம் கிடையாது, சுகாதாரம் டிசிப்ளினா இருக்கிறதுக்கு பேர் ஆச்சாரம். அப்படி ஆச்சாரமா ராமன் தலைக்கு குடிச்சுட்டு புது பட்டு வெட்டி எல்லாம் குடிச்சுட்டு ரங்கநாதனை போய் சேவிக்கிறாராம் சீதையோட கூட. இங்க சீதையோட போய் சேவிக்கிறான்னு சொல்லணும், ஆனா சீதையோட போய் சேவிக்கிறாருன்னு சொல்ல. சகபத்னியா விசாலாட்சியா, விசாலாட்சியான சீதையோட போய் பெரிய பெருமாள் ரங்கநாதனை போய் சேவிச்சாராம். ஏன் விசாலாட்சி அப்படின்னு பேருனா, பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்கு பெரிய கண்ணோட போனோம் இல்லையா அப்படிங்கிற அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கு. அப்படி சொல்லல, வியாக்கியானம் பண்றச்சே. பர்த்தாவும் பெருமாள் நாராயணன் தான், ஹஸ்பண்டும் பெருமாள் நாராயணன் தான், எதிர்க்க இருக்கக்கூடிய ரங்கநாதனும் பெருமாள் நாராயணன் தான். ஆனா இந்த விபவாவதாரம் ராமனா இருக்கிறத காட்டிலும் ரங்கநாதனா இருக்கிற பெருமாள் ரொம்ப அழகா இருந்தார். இன்னைக்கு கூட போய் சேவிங்களோட ரங்கநாதன் எவ்வளவு அழகா இருப்பார் தெரியுமா? அந்த பெருமாள் இது ஒரு ஒன்று வச்சுக்கோங்க, இந்த ராமாயண உபன்யாசம் முடிஞ்சோ முடியறதுக்குள்ளேயோ, முடியறதுக்குள்ள போகாதீங்க அப்புறம் உபன்யாசம் கேட்க வர மாட்டேங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதனை சேவிக்கிறது, பெருமாள் ரங்கநாதா இந்த ராமாயண உபன்யாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேவிக்கணும்ப்பா வேண்டிக்கோங்க, கண்டிப்பா சேவிக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்க. அப்பேற்பட்ட உதய காவேரி ரெண்டு காவேரியும் அடிவருடம் பள்ளி கொள்ளும்னு குலசேகர சொல்ற, ரெண்டு காவேரியும் பெருமாள் காலை புடிச்சு விட்டு இருக்க, புடிச்சு விட்டுட்டு போற மாதிரி காவேரி, ரெண்டு பக்கமும் காவேரி போறது. அந்த காவேரிக்கு நடுவுல படுத்துட்டு இருக்காரு ஆதிசேஷன்ல பெருமாள், பெரிய பெருமாள். அந்த பெரிய பெருமாளை போய் சேவிக்கிறாராம் ராமன். சேவிச்சுட்டு துஷ்டாவக்கணக செய்வ சிரசாம் முதுல்லம் விமலக்ஷோம சந்தீபா வாசயாமிசந்திதானே. போய் சேவிக்கிற அந்த பெருமான சேவிக்கிறேன், அர்ச்சனை பண்றேன், பிராமணாலெல்லாம் முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு வேதம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி முன்னாடி நிற்க வச்சு வேதத்தை சொல்லி அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி தானும் அந்த வேதத்தை கேட்கிறாராம். ஆலவட்டம் சாமரங்கள்லாம் ராமன் கிட்ட கொடுத்தாளாம், கொடுத்திருந்த சாமரங்கள்லாம் பெருமாளுக்கு வீசினாராம். ஏன் அது வீசினாருன்றதுக்கு இன்னொரு காரணம், நான் எங்க இன்னும் கொஞ்ச நாளில் காட்டுக்கு போக போறேன், இந்த சாமரம் கொடை வேத பாராயணம் எல்லாம் உனக்கு தான், ரங்கநாதன் தான் ரங்கராஜன் தான் ராஜன், நான்லாம் ராஜன் இல்லை, இது உனக்கே தகு நீக்கே தகுமையான்னு தியாகராஜ சுவாமிகள் பாடுற அந்த மாதிரி உனக்கு தான் இருக்கு, இது மூலவர் நீ இது மூலவர் மாதிரி இருக்கு, உச்சவர் மாதிரி நான் 14 வருஷம் புறப்பாடு போயிட்டு வரேன்னு சொல்லி உமக்கே இந்த சாமரங்கள்லாம் இருக்கட்டும் கொடையெல்லாம் இருக்கட்டும் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போற மாதிரி ராமாயணத்துல இந்த கட்டம் இருக்கு. பட்டாபிஷேக பாடுகள்லாம் நல்லா நடந்துட்டே இருக்கு. இந்த பட்டாபிஷேகம் நல்லா நடக்கிறதுன்னு தெரிஞ்சுதான் யாருக்கு அப்படின்னா, அடுத்த சர்க்கம் ஆரம்பிக்கிறார் வால்மீகி, ஆரம்பிக்கிறதே ஒரு மூடவுட்டே அதை ஆரம்பிக்கிறார். என்னடா இது எழுதணுமேன்னு ஒரு வருத்தத்தோட எழுதுறாங்க அப்படின்னா, ராமனுடைய பட்டாபிஷேகம் நிக்க போறது ஒரே ஒரு தீனால அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறாராம். ஞாதிதாசி யசோஜாதா கைகேயாஸ்து சகோஷிதா ராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோபய திருச்சயா. ஞாதிதாசி பங்காளி ஆற்றுலேருந்து ஒரு தாசி, அதாவது ஞாத்தின்னா கைகேயிக்கு அவ ஆத்துல வேலை பார்த்துட்டு இருந்தா, கல்யாணம் ஆகி வரதுக்கு முன்னாடி பிறந்தாத்துல ஒரு வேலைக்காரி இருந்தா, அவளை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கைகேயிக்கு போய் வேலை பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காளாம். அந்த கைகேயோட அப்பா சீதனத்தை கொடுக்கறதே வாஷிங் மிஷின் பீரோ ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுக்குற மாதிரி வேலை பண்றதுக்கு வேலை பணிப்பெண்கள்னு கொடுத்து அனுப்புறது அந்த காலத்தை வழக்கம். ஃப்ரிட்ஜையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்க, அதுவும் மிஸ்ஸால ஃப்ரிட்ஜு வண்டி கார் கீர் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்க. இந்த கூனி அப்படிங்கிறவளையும் அவள் கூனிக்கு சம்ஸ்கிருதத்துல மந்தரான்னு பேரு, ராமாயணத்துல மந்தரான்ற ஒரு கூனி, அவளுக்கு முதுகு கூணுன்னு இருக்கும் வயசானவ, அவளை கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. அவ வந்து என்னடா இது பட்டாபிஷேகம் ஊரே அலங்கோல பண்றதே என்ன இது, ரொம்ப எல்லாம் சந்தோஷமா இருந்து தொலைகிறதுகள் அப்படின்னு. சில பேர்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலே நிறைய பேர் பிடிக்காது, என்னது எல்லாருமே சந்தோஷமா இருந்து தொலைக்கிறா, என்ன இது காரியம் நடக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி கூணி. அவளுக்கு உடம்பு மட்டும் பூனா பூனா இல்லை, மனசும் புத்தியும் பூனா இருக்குங்கிறது இதுல தெரியுது. அவ வந்து பிராசாதம் சந்திரசங்காசம் ஆரோக எதிர்ச்சையா எதிர்ச்சையா வந்தாலும் அவளுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறதுன்னு எல்லாம் தெரியாது, என்னோ தனங்கள் ஒரே கும்மால அடிக்கிறது என்ன இதுன்னு தெரியேன்னு சொல்லி வந்துருக்காங்க. எதிர்ச்சையா அப்படின்னு எதிர்ச்சையா எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும், எதிர்ச்சையா ஒண்ணு நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாமே. ராமாயணத்துல மொத்தம் மூணு எதிர்ச்சையா வருது, மூணு எதிர்ச்சையானாலையும் தான் ராமாயணமே ட்விஸ்டா இருக்கு, மேல மேல கதை நடக்கிறதே இந்த எதிர்ச்சையா. என்ன எதிர்ச்சையா அப்படின்னா, முதல்ல ரிஷ்யசிங்கரவர் குத்திரகாமேஷ்டி வந்து பண்ணாரோ ராமன் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அப்ப ரிஷ்யசிங்கரை பத்தி பேசுறதே எதிர்ச்சையா அப்படின்னு வால்மீகி சொல்ற. ரிஷ்யசிங்கர் வந்து யாகம் பண்ணதுனால ராமன் பிறந்தாருன்றது ஒரு பெரிய கதை. அடுத்தது இந்த கைகே இந்த பூனி இருக்காது, இந்த பூனி வர இடம் எதிர்ச்சையான்னு போட்டிருக்காரு. இவதான் மேல போய் கைகையை கெடுக்க போறா, கெடுத்து பட்டாபிஷேகத்தை கேன்சல் பண்ணி ராம காட்டி கண்ணு போறா. சோ இது ஒரு எதிர்ச்சையா, ரெண்டாவது எதிர்ச்சையா. மூணாவது சூர்பனகான ஒருத்தி வரப்போறான், ஒரு சமத்து பொண்ணு. அவ வந்து ராமனை பார்த்து கேட்க போறா, நீ யாருப்பாவும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் மூக்க அறுக்க போற, அதனாலதான் போய் அவதான் போய் ராமன் சொல்லி சீதையை போய் கடத்தின் போறதுங்கிற இவ்வளவு பெரிய காரியம் நடக்க போறது. அதனால இந்த மூணு இடமும் ராமாயணத்துல எதிர்ச்சையான்னு வரும். எதிர்ச்சையாத்து ததிச்சாத்தியாத் அப்படின்னு, எதிர்ச்சைன்னா கோயின்சிடன்ஸ் அப்படின்னு இல்லை, தானா நடக்கிறதுங்கிறது இல்லை. எதிர்ச்சையானா எது தது அப்படின்னா பெருமானுக்கு பேரு சஹஸ்ரநாமத்தில் வருது, எத்த பதமனு தமம் லோகபந்தர் லோகநாதம் சொல்றோம் இல்லையோ, எதுன்னு பெருமானுக்கு பேரு, தத்துன்னு பெருமான் பேரு. எது இச்சையா, பெருமானோட இச்சையினால நடக்கிறதா இந்த விஷயங்கள்லாம். ரிஷ்யசிங்கர் வந்தாருன்னா அது பெருமாள் சங்கல்பிக்கிற, நீ போய் புத்திரகாமேஷ்டி பண்ணுவா அப்படின்னு பெருமாள் போய் நினைக்கிற. இந்த கூனியினால போய் கைகேயி மனசு கெட்டு கைகேயி வர வந்துட்டோம்னு நினைக்கிறார். அதே மாதிரி எதிர்ச்சையான சூர்பனக்கா வரட்டும், சூர்பனக்கா வந்து நம்மள்கிட்ட பேசி மூக்கருப்பட்டு போய் ராவணன் சொல்லணும், அப்பதான் மேல கதை வளரும், அப்பதான் ராவண வதம் ஆகும்னு சொல்லி பகவான் ராமன் சங்கல்பிக்கிறானா, அதனாலதான் இந்த எதிர்ச்சையா அப்படின்னு போட்டிருக்கா. கைகேயில போய் இவ இந்த விஷயத்த கேட்கற பக்கத்துல இருக்கிற ஒரு பணிப்பெண்ணுகிட்ட, என்ன இது ஒரே ஒரே சந்தோஷமா இருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறதே, அந்த பணிப்பெண் சொல்ற அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், ஊர்ல மொத்த பேருக்கும் தெரிஞ்சிருக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு. தெரியாத ஒருத்தி கேட்கற அவருக்கு நாம சொல்றச்சே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா உங்களுக்கு தெரியாதன்னு ராமனுக்கு பட்டாபிஷேகம்மா நாளைக்கு பார்த்தால உங்களுக்கு தெரியாத போயிட்டு அப்படிங்கிறா. இவ சந்தோஷமா இந்த பணிப்பெண் சொல்றா. இவளுக்கு கோபத்துல உச்சி எப்படியே வெடிக்கிறது மண்ட. என்னடா இது ராமனுக்கு போய் பட்டாபிஷேகமான்னு சந்தோஷப்படுறோம் நம்ம எல்லாம். இவளுக்கு இந்த குரூ கேட்டா தோன்றது கைகைக்கு சிக் பூனிக்கு. பூனி போய் உடனே இந்த கைகைக்கிட்ட சொல்லணும்னு போறா. போய் எப்படி கைகை படுத்துட்டு இருக்கா பெட்டில், அவளை எப்படி எழுப்பணும்? மகாராணியே எழுந்திருங்கள், தசரத பத்னியே எழுந்திருங்கள், எங்களுக்கு எல்லாம் தாய்மார் தாய் தாய்மார் குலதிலகமே எழுந்திருங்கள்னு எழுப்பணும். ஆனா இவ போய் எப்படி எழுப்பினா எழுந்திரு முட்டாளே எழுந்துரு அப்படிங்கிறான். அப்பயோ இவளை இவ முட்டாளேன்னு சொல்ற அளவுக்கு கைகைக்கு இவ்வளவு க்ளோஸ் இருக்கிறது இதுல தெரிஞ்சிருக்கு. க்ளோஸா இருக்கிறவா தான் கெடுக்கிறா சில பேரை. சில பேர் சீயமா இருக்கா, சீயமா இருக்கிறவா அவளை க்ளோஸா இருக்கிறவா கெடுக்கிற மாதிரி இங்க கைகைக்கு க்ளோஸா இருந்த பூனி கெடுக்கிறான். என்ன சொல்லி எழுப்பினா அப்படின்னா, உத்திஷ்டமோடே உபப்ளுதமோகேன கிமாத்மானம் உத்தியதே அனிஷ்டே சுபகாகாரே சௌபாகியேன விகற்கதே சலம் ஹிதம் சௌபாகியம் மத்தியாஸ்ரோதை போஷ்மகே. உன்னோட செல்வங்கள்லாம் போகிறது, உன்னோட சௌபாகியம்லாம் போகிறது, எழுந்துரு அப்படின்னாலாம். இப்படி சொல்லி ஒருத்தர் யாரான எழுப்புவாடா, உன்னோட சௌபாகியம் போகிறதுன்னு ஒருத்தருக்கு சொல்றதுங்கிறதே தப்பு. பத்து பல்லுல ஏதாவது ஒரு பல்லு நம்மளுக்கு நல்லா இல்லைன்னா கூட அவளோட சௌபாகியம் போகிறது. அதே மாதிரி சௌபாகியம் போகிறது கைகைக்கு. இப்போ பையன் காட்டில் காட்டுக்கு போக போகிறான், ஜட்டை ட்ரெஸ் எல்லாம் நான் மரபுரி கட்டிக்க போகிறான், ஆத்துக்காரரே போக போகிற அதோட பெரிய செல்வம் என்ன வேண்டது, சொத்து போகிறது இருக்கு கைகைக்கு. அந்த மாதிரி நீ நாசமாக போக போகிறேன்னு சொன்னாலே அவன் நாசமாக போயிட்டு போராடோ இல்லையா. நம்ம பல்லில் ஏதாவது ஒரு பல்லு கெட்ட பல்லாக இருந்துச்சுன்னா அதை அவளுக்கு படிச்சிடக்கூடாது. அதனால நான் பேசச்சவே பிரியமாக பேசுறேன். இன்னைக்கு ராமன் எப்படி பிரியமாக பேசுகிறார்க்கு அதை பார்த்தோம். ஆனால் இவன் எப்படி பேசுகிறா பாருங்க, சலம்பி தவ சௌபாகியம் சௌபாகியமாக போக போகிறது நீ அப்படிங்கிறான். என்னடி அப்படி ஆச்சு அப்படின்னா, என்ன என்ன ஆச்சுமா நீ என்னவோ சொல்ல வரையே கேட்டுன்னா, தர்மவாதி சகோபக்தா லக்ஷ்மவாதி தாரணஹா உன் ஆத்துக்காரர் இருக்காரு உன்ட்ட வந்து நீன்னு சிரிச்சுட்டு பேசணும் உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறானே தவிர அவனுக்கு உள்ளேமா அப்படி கிடையாது, நீ நாசமா போனோன்றது தான் அவனுக்கு எண்ணம். அப்படி என்ன பண்ண அப்படின்னா, இல்ல ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போனான் நாளைக்கு, இதை உன்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா அப்படின்றான். கைகைக்கு ரொம்ப சந்தோஷமா, ஆஹா ராமனுக்கு பட்டாபிஷேகம்ன்ற ஒரு நல்ல செய்தியை இதுக்கு சொல்ல தெரியல, அசடு இது எப்படி சொல்லணும்னு கூட தெரியல, ராமனுக்கு பட்டாபிஷேகம்ன்றது ஒரு லூசு மாதிரி உடறிட்டு இருக்கேவா அப்படின்னு சொல்லி கைகை சொல்றா. ஏகமாசரணம் கஷ்டை உஜாகி பிரதோ சுபம், தான் கழுத்துலேருந்து ஒரு ஒரு டைமண்ட் நெக்லஸ் முந்தா நண்டி தான் ஆர்டர் கொடுத்து நேற்றுக்கு தான் அது டெலிவர் ஆகிருக்கு கைகைக்கு. அந்த ஆகரணத்தை எடுத்து கைகைக்கு போடுறாள். நல்ல விஷயம் சொல்லியிருக்கமா, நம்மளாம் சொல்லுவோமே நல்ல வாய் நல்ல விஷயம் சொன்ன வாய்க்கு சக்கரை போடுற, நம்மளால சக்கரை தான் போட முடியும், கைகையால் டைமண்ட் நெக்லஸை போட முடியும். அவள் எடுத்து அந்த டைமண்ட் நெக்லஸ் எடுத்து பூனிக்கிட்ட மச்சரை கிட்ட கொடுத்தா. கொடுத்த உடனே சொல்றா, ராமேவா பரதேவாஹம் விசேஷம் நோபலட்சயே. ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்ன, பரதனுக்கு பட்டாபிஷேகம்னா என்ன, எனக்கு ரெண்டும் என் குழந்தை தான், எதுக்கு பட்டாபிஷேகம் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். அதே மாதிரி ராமன் பரதன்ற வித்தியாசம்லாம் எனக்கு இல்லை, பரதனையும் நான் ராமனா தான் பார்ப்பேன், ராமனையும் நான் பரதனா தான் பார்ப்பேன்னு சொல்லி சொல்றா. சொன்ன உடனே இந்த டைமண்ட் நெக்லஸ் போட்ட அளவுலையோ நாமளாம் என்ன பண்ணுவோம், இன்னும் ஏதாவது நல்ல விஷயத்தை சொல்லி இன்னொரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு போவோம். ஆனா பூனிக்கு புத்தியும் பூனா பூனா பூனா இருக்கிறதுனால அந்த டைமண்ட் நெக்லஸ் புடிங்கி கீழே இருந்தாலும் எது என்ன நான் சொல்றேன் உனக்கு புரியவே இல்லையா, உனக்கு மூளை வழங்கி போயிட்டா, நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுக்கவே தெரியல, நீ தூ கலக்கத்திலேயே இருக்கியா, அவளை உருக்கிற கையை எவ்வளவு விஷயத்த எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், நாளைக்கு உனக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வரப்போகுது, நீ இதெல்லாம் புரிஞ்சுக்காமே என்ன வருது, இந்த கே என்னடி ஆச்சு உனக்கு அப்படிங்கிறா. என்ன இப்ப பிரச்சனை அப்படின்னா, ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம், ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா என்ன அர்த்தம், உன் பிள்ளைக்கு நீயும் நாளைக்கு அடிமையாயிடுவீங்கடி, உங்களுக்கு எதுவுமே கிடையாது, நீங்க வெறும் ராஜா ஃபேமிலி ராஜா ஃபேமிலின்னு சொல்லிக்கலாமே தவிர உங்களுக்கு ராஜ்யத்தில் ஒரு பங்கும் கிடையாது, ஒன்றும் அலவன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுறா. இவ கைகை பூனி பூனி வந்து கைகை கைகை சொல்றா, அப்படியே இருந்தாலும் ராமன் என்னை பார்த்துப்பாண்டி என்னை அப்படி விட்டுற மாட்டான், ராமனுக்கு எவ்வளவு ராமனுக்கு என்னென்ன கல்யாண குணங்கள் இருக்குன்னு இவ ஒரு கல்யாண குணங்கள் சொல்றா ராமனுக்கு. தர்மஜோ குரு பிதாந்த கிருதஜா சத்யவாமி ராமோ ராஜ்யோ கிருத ராமோ ராஜ்ய சுதோ ஜேஷ்ட யுவராஜ்யம் அசோர்ஹதி. ராமன் யாருனா தர்மம் தெரிஞ்சவன்டி ராமன், குருபிஹி தாந்த பெரியவாட்டெல்லாம் வணக்கம் தெரிஞ்சவன், பெரியவாட்டெல்லாம் சாந்தோனிக்கணுமா ஒரு காரியம் பண்ண மாட்டான், பெரியவாளுக்கு அடங்கி போறவன் ராமன். கிருதஜ்ஞஹா சீனந்திரி மறந்தான் இல்ல ராமன். சீனந்திரி யார் யார் என்னென்ன நன்றி செஞ்சாங்க ஞாபகம் வச்சுக்கிறான். சத்தியவாக்கு சத்தியத்தை மட்டுமே பேசுறான். சுசி ஆச்சாரமான சுத்தமான தான் மனசுல ஒரு அப்பழுக்குன்றதே இல்லாமல் ராமன். அப்ப ஏற்பட்ட ராமன் சுத்தர் அந்த பிள்ளைகளுக்குள்ளேயே ஜேஷ்ட புத்திரன். ராமன் தான் பெரிய பையன். பெரிய பையனுக்கு தான் பட்டாபிஷேகம் முடி சூடுறதுங்கிறது பெரிய பையனுக்கு தான், ஆத்துல இருக்கிற பெரிய பையனுக்கு தான் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதனால ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுல ஒரு தப்பும் கிடையாது, ராமனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கைகேயி சொல்றா. கைகேயி சொன்ன உடனே யசாமே பரதோ மான்யா பூயோபி ராகவ, ராமன் பரதன் மேல எனக்கு எவ்வளவு அன்பும் பிரீதியும் இருக்கோ அதை காட்டிலும் ஜாஸ்தியா எனக்கு ராமன் மேல இருக்கு, அதனால ராமனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி தீர்மானமா இருக்கா. ஆனா இந்த துஷ்ட சங்கம் அப்படிங்கிறது ஒரு க்ஷணம் தான். அது என்ன கைகேயி பத்து நிமிஷம் பேசியிருப்பா, கூனியோட பத்து நிமிஷம் பேசியிருப்பா கைகேயி. ஆனா இந்த துஷ்டர்கள் நம்மள்ட்ட வந்து பேசினா போதும், நாம ஏமாந்து போயிடுவோம். சத்சங்கம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப துர்லபம். ஆனா துஷ்ட சங்கம் போற இடத்துல நாமே கிடைச்சிடும், எங்க வேணா கிடைக்கும் துஷ்ட சங்கம். ராவணன் பண்ண முடியாத காரியத்தை கூனி பண்ணா, என்ன பண்ணா அப்படின்னா ராவணனால ராமனுடைய குடும்பம் சந்தி செய்யல, ஆனா கூனியால சந்தி செய்யிச்சுது. ராவணனால தசரதனை கொண்டிருக்க முடியாது, கூனியால கொல்ல முடிஞ்சது. கொல்றதுன்னா என்ன, ராவண காட்டு கம்சா இவர் செஞ்சு போயிட்டாரு. ராவணனால கைகேயி கௌசல்யா சுமித்திரைய விதவையாக்கி இருக்க முடியாது, கூனியோட பேச்சினால இவ மூணு பேரும் கதையா விதவையாகிறான். அதனால அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, துஷ்ட சங்கம் துஷ்டாளர்களா வந்து கத்தி கத செயின் அறுக்கிறவன் இவாள்லாம் வந்து துஷ்டர்கள் கிடையாது. இவாளை காட்டின துஷ்டர்கள்ன்றவா அவளோட நாக்கை வச்சு நாலு வார்த்தை நம்மளுக்கு இது கோயிலாம் போயிட்டு இது உபன்யாசத்தெல்லாம் போயிட்டு அப்படின்னு நம்மள பேசினான்னா நம்ம மனசு கலங்கிடுவோம். அதனால துஷ்டர்கள்ன்றவா கத்தியை வச்சுட்டுதான் வருவான்றது இல்லை, அவ பேசுறதே கொஞ்சம் கெட்ட விஷயமா இருந்ததுன்னா அதுக்கு நாம ஏமாந்துட்டோம்னா நம்ம கடை முடிஞ்சதுன்றது இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இவ சொல்றா அதாவது மனசரை திருப்பி சொல்றா, ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் ஆச்சோ இல்லையோ, ஒன்ன நீ பரதனை அங்க யுத்தாசித்து கிட்ட உன் மாமா கிட்ட இருக்கானே அங்கேயே இருக்க சொல்ல, அங்கேயும் இருக்க சொல்ல, அதை வேற எங்கேயாவது ஓடி ஒளிச்சுக்க சொல்லு. நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா இவாள் ஷேருக்கு இருக்கா, பரதன் லட்சுமணன் சத்ருகன் எல்லாம் ஷேருக்கு இருக்காளே, இந்த பரதன் ரொம்ப பிடிவாத பண்ணுவான், தனக்கு ஷேருக்கு ஏமா நினைச்சிட்டு ராமன் அவனெல்லாம் போட்டு தெளிக்குவான். லோகாந்தரம் அசாபிவா தேசாந்தரம் இஹாகத்திய லோகாந்தரம் அசாபிவா தேசாந்த நாடு கடத்திடுவான். நாடு கடத்துறது மட்டும் இல்லடி, அவனை உலகத்தை விட்டே அமைச்சிடுவான், கொண்டு போட்டுருவான் ராமன். அதனால நீ அவனை நம்பாத. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு முக்கியமான சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி கலப்பி விடுறான். என்ன அப்படின்னா, கௌசல்யக்கு மட்டும்தான் இனிமேல் ராயல் எல்லாமே மரிய ராஜ உபச்சாரங்கள்லாம் கௌசல்யக்கு தான், உனக்கு இனிமேல் எதுவும் இருக்காது. அது மட்டும் இல்லாம ராமன் நாளைக்கு உன் என்ன தெரியுமா பண்ணுவான், கௌசல்யக்கு பணிப்பெண்ணா ஆட்டு விடுவாண்டி அப்படிங்கிறான். இவாள்னா அந்த சக்கலத்திகளோடையோ, அதனால இவாளுக்கு இவளுக்கு கௌசல் கைகேயிக்கு ஒரு இது, நான் போய் கௌசல்யக்கு வேலை செய்யறதான அப்படிங்கிற புத்தி வந்துட்டு இவளுக்கு மனசு மாற ஆரம்பிச்சிருக்கு. மாற ஆரம்பிச்ச உடனே கேட்கறான், என்ன நான் பண்ணணும் இதுக்கு, ராமனை பட்டாபிஷேகம் நடக்க கூடாது, நான்லாம் போய் எளிமையா கௌசல்யக்கு வேலை செய்ய மாட்டேன், என் பிள்ளைய கூப்பிட்டுவான் ராமன், எப்படி நடக்கிறதுன்னு நான் பாக்கிறேன், இப்ப நான் இதுக்கு என்னடி பண்றது, இந்த பட்டாபிஷேகம் நிக்கிறது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கைகேயி கூனிய பார்த்து கேட்கறா, உனக்கு என்னடி ஞாபகம் இல்லையா, சம்பராசுரன் ஒரு அசுரனோட யுத்தம் பண்றச்சே தசரதனோட தேர் வீல் கேட்டு விழுந்துட்டு அந்த தேர் திருப்பி பிக்ஸ் பண்ணி அச்சாணி இல்லைங்கிறதுக்காக உன் கையை வச்சு நீ தசரதனோட உயிரையே காப்பாத்தினேன், அப்ப தசரதன் உனக்கு ரெண்டு வாரம் கொடுத்த, அந்த ரெண்டு வாரம் கேளுடி, அந்த ரெண்டு வாரம் சத்தியமா கேட்டு வாங்கிட்டு முதல்ல, அப்புறம் என்னங்கிறத சொல்லு அப்படிங்கிறா. எல்லா பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணி சொல்றா. மந்திரங்கிற ரொம்ப பெரிய மாஸ்டர் மைண்ட், எப்படின்னா கெடுக்கிறது இல்ல, நல்ல புத்தி சொல்றது இல்ல. என்ன சொல்றா அப்படின்னா, இந்த ரெண்டு வாரத்தை கேட்டுங்கிறது சொல்றது மட்டும் இல்லாம, இப்ப குரோதாகாரம்னு கோவப்படுறதுக்கு அரண்மனையில் ஒரு ரூம் இருக்கணும், சந்தோஷப்பட்டா ஒரு ரூம் இருக்கிற மாதிரி நாம் நம்மாத்திரெல்லாம் கிச்சன் ஹால் பெட்ரூம்னா அரண்மனையில் அப்படி கிடையாது. சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு ரூமு, டிவி பார்க்கறதுக்கு ஒரு ரூமு, சாப்பிட்றதுக்கு ஒரு ரூமு, பெட்ரூம் தனி, அது இல்லாம கெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் வந்தா விடுறதுக்கு தனி ரூமு, அதே மாதிரி கோவப்படுறதுக்கு தனி ரூம் உண்டான் அரண்மனையில. அங்கதான் அங்க போய் இருந்தாலும் கோவப்படணும், வேற இடத்துல கோவப்படக்கூடாது. அந்த இடத்துக்கு போய் போயிடுறீ, இந்த படவையோட போகாத, உன் நகையெல்லாம் கழட்டி ஏறி, நகையெல்லாம் நம்ம போட்டுக்கிறது வளையல் மெட்டி கொலுசு இதெல்லாம் போட்டுருக்காளே, அதெல்லாம் கழட்டி எரிக்கிறான். இவ எந்த முகூர்த்தத்துல கழட்டி எரிக்க சொன்னாலும் இதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுக்கவே போறதில்லை கைகை அப்படி. அதனால இந்த இதெல்லாம் போட்டுக்காம இருக்கக்கூடாது, போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி திருமங்கல் இப்பெல்லாம் திருமங்கல் ஏத்தல்னா அவுத்து வச்சுட்டு தான் வெளில போனோம்னு இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்மளை ஆட்டி படைக்கிறது. அப்படி இருக்க கூடாது. ஏன்னா கைகை பௌத்தவனா இதுக்கப்புறம் போட்டுக்க போறதே கிடையாது. அந்த மாதிரி அவளை காப்பாறது இதெல்லாம் கைட்டு எரிஞ்சுட்டு ஒரு கருப்பு கலர் புடவையை உடுத்திட்டு படுத்துக்கோடி, வெறும் புடவையை கட்டிக்கோ, சாதாரண பட்டு புடவையெல்லாம் அவுத்துட்டு சாதா புடவையை கட்டிட்டு படுத்துக்கோடி அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம ராஜா வருவான், வந்து உனக்கு இதை பண்றேன், வயிறு நெக்லஸ் வாங்கி தரேன்னுவான், ஏமாந்து போயிடாரு. நேற்றுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கான், இன்னும் வாங்கி தரேன்னு சொல்லுவான், வயிறு வளையல் வாங்கி தரேன்னுவான், ஏமாந்துடாரு. உனக்கு வந்து இன்னொரு நிலைமை எழுதி வைக்கிறேன் மரத்தன் மேல அப்படி இப்படின்னு நிறைய பாசாங்கு வார்த்தைகள்லாம் பேசுவான், போலி வார்த்தைகள்லாம் பேசுவான். அந்த வார்த்தைகள்லாம் ஏமாந்துடவே ஏமாந்துடாத, முதல்ல சத்தியமா இந்த ரெண்டு வரத்தையும் கொடுக்கோன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னன்றது சொல்லு. முதல்லயே அதே மாதிரி சொல்றது, முதல்லயே ராமன் காட்டுக்கு போனான்னு சொல்லாதடி, கேட்ட உடனே ஹார்ட் அட்டாக்ல போயிடுவான் விசாரித்தன், அப்புறம் அந்த ரெண்டு வரமே அவன் கிடைக்காத போயிடும் அப்படி கேட்கக்கூடாது. கேட்கறதேவே முதல் வரத்தினால இப்ப நடக்கிற ராமனுக்கு நடக்கிற பட்டாபிஷேகம் மொத்தமும் பரதனுக்கு நடக்கணும் அப்படின்னு கேளு அதுக்கே அவன் உயிரை பிடிச்சிருப்பான்னு தெரியாது ஆனா கேட்கறது இதை முதல்ல கேளு அப்படின்னு சொல்லி திருமணம் எல்லாம் வந்து அட்வைஸ் கொடுக்கறான் கொடுத்த உடனே சரி இவ்வளவு போய் மொத்த ஆபரணத்தையும் கழட்டி போடுறான் மொத்த ஆபரணம் செயினே வேற ஏதாவது நெக்லஸ் கழட்டி போடுறா பரவாயில்ல கட்டி கொடுத்து செயினே மூக்குத்தி காதுல இருக்கிற தோடு ஒட்டியானா நெச்சு சுட்டி எல்லாத்தையும் கழட்டி போடுறான் கழட்டி போடுறான் திருப்பி அவ்வளவு போட்டுக்கவே முடியல அந்த மாதிரி பண்ணிட்டு வர திரும விவேகானந்த புரம்பசி, நம்மளுக்கு பிரியமான ஒரு விஷயத்த நம்ம பிரியமானவாழ்ல சொல்லணும் அப்படிங்கிற ஆசையினால வர பிரியமான விஷயம் எது அப்படின்னா ராமனுக்கு நாளை பட்டாபிஷேகம்ன்றது பிரியமான விஷயம். பிடிச்ச வாழ்க்கை சொல்லணும், கைகேயி தசரத ரொம்ப பிடிக்குமா, பிடிச்ச வைப்பா கைகேயி, அவள்கிட்ட ரொம்ப மற்ற பேர்த்த இல்லாத ஸ்னேகம்லாம் கைகேயி கிட்ட ஜாஸ்தியா, அந்த ஸ்னேகத்தை இந்த விஷயத்த சொல்லணும்னு கைகேயி கிட்ட வர வந்தா இவர் எப்படி இருக்கா அப்படின்னா, அபாப பாபங்கள் வான் பதரிச தரணீசலே, பாப்பமே ஒரு உருவு எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தரணி அதாவது பூமியில உழுந்து கிடக்காலும் கடையில படிச்சிருந்துருக்காலும். இவர் இந்த கைகேயியோட அரண்மனைக்கு வர வரும்போதே எங்கம்மா அம்மா அப்படின்னு சொல்லி அங்க வேலை செய்யற செய்திமார்கள் படிப்பெண்களை கேட்கறா, அம்மா இங்க இல்லையே, எப்பயுமே நான் இங்க வரேன்னா என்ன வாசல்ல நினைச்சு பூர்ண கும்பம் கொடுத்து அழைக்கிறது தானே வழக்கம், கைகேயி தன்னால இதெல்லாம் பண்ணுவா, இன்னைக்கு நான் வரேன் இப்படி பார்த்ததே இல்லையே, ஏன் இவர் உள்ளே இருக்கான்னு தெரியலேன்னு சொல்லி உள்ள கைகேயி இருக்கிற ரூம்கெல்லாம் போய் பாக்குறாரா, காணவே தெரியாதவர் பாபம்னா என்னன்னு ஒருத்தத்துக்கும் பாபத்துக்கு ஒரு அர்த்தம் பாபத்துக்கு ஒரு மீனிங் எப்படி இருக்கும் அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கானா, படுத்துட்டு இருக்கிறது கிட்டக்க போய் அவளை தன்னோட மடியில படுக்க வச்சு என்னமா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி படுத்துட்டு இருக்க, உனக்கு ஏதாவது உடம்பு கிடைக்கும் சரியில்லையா, உனக்கு எந்த உடம்புனாலும் சொல்லு, ஸ்பெஷலிஸ்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட் பாடி ஸ்பெஷலிஸ்ட் எப்பேற்பட்ட ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் அவளெல்லாம் கூட்டிட்டு வரேன் தானே, அவளெல்லாம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, வெளிநாட்டுல இருந்து டாக்டர் இருக்காலும் அவளையும் அழைச்சிட்டு வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன், உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா சொல்லு, இல்ல உனக்கு பிடிக்காத யாராவது தான பண்ணிட்டாளா இந்த அயோத்தியால அப்படின்னா சொல்லு, ஒரு ஏழை பணக்காரன் ஆகட்டமா ஆக்கிறேன், உள்ள ஒரு பணக்காரன் ஏழை ஆகட்டமா சொல்லு ஆக்கிறேன், உனக்கு என்ன பண்ணணுமோ சொல்லு பண்ணிடுறோமா, இல்ல உனக்கு வெளிநாட்டுல ஏதாவது முத்து பவனோ ரத்னம் கோமேதமோ நவரத்னம் எது வேணாலும் சொல்லு, உனக்கு அடுத்த க்ஷணம் உனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியோ இம்போர்ட் பண்ணியோ வாங்கி கொடுத்துட்றேன், உனக்கு என்ன வேணுங்கிறது சொல்லுமா, நான் எதுனாலும் பண்றேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டேன், என்னனாலும் நான் பண்றேன்னு சொல்லிட்டேன். அப்பதான் சொல்ல அப்படி திரும்பி தசரதனையே பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி அவர் பார்க்கவே இல்லை தசரதனை, இவர் எப்படி ஒரு வாயிலுக்கு வரும் பண்ணி கொடுக்குறேன் நான் அவனுக்கு சத்தியம் வந்துடுச்சுன்னா போதும் அதை பிடிச்சிட்டு ஏற்றுக்கலாம் அப்படின்னு அதை பார்த்து அவர் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே எனக்கு எதுனாலும் நீங்க பண்ணுவீங்களா சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கறான் கைகேயி, எதுனாலும் நான் பண்ணுவேன்ப்பா, சத்தியம் பண்ணி தரேன், உனக்கு என்ன நீ வேணாலும் கேது நான் பண்ணி தரேன் சத்தியம் பண்ணிட்டேன். சத்தியம் பண்ணது இல்லாம எதுல சத்தியம் பண்ணறன்றது விஷயம், சுகிருதேனாபிசேஷபே என்னுடைய புண்ணியங்கள் மேல சத்தியம் பண்றேன் நீ என்ன வேணாலும் கேது அப்படிங்கிறார் கைகேயி கிட்ட. கைகேயிக்கு தெரியும் தசரதன் தன்னோட புண்ணியங்களுக்கு மேல ஒருத்தர் ஒன்னை வச்சுருக்க அது மேல சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் நாம நம்பணும் அப்படின்னு கைகேயி தெரியுமா என்ன அது அப்படின்னா, எம்மோட்டம தேனராமேன கைகேயி சபே தேவதன கிரியா, எனக்கு என்ன காட்டிலும் கௌசல்ய சுமித்ர கைகேயிய காட்டிலும் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன காட்டிலும் வசத்தியானது ராமன் தான். அந்த ராமன் மேல நான் சத்தியம் பண்றேன், எந்த ராமன் என்னை விட்டு அண்ணன் கொஞ்ச தூரம் போயிட்டானோ போனாலும் என்னோட பிராணம் போயிடுமோ அப்பேற்பட்ட ராமன் மேல சத்தியம் பண்றேன், நீ என்ன எதுவா இருந்தாலும் கேளுமா நான் பண்ணித்தரேன், சத்தியம் பண்ணிக்கிறேன். பண்ண உடனே கைகேயி கேட்கிறான், சொல்ற இந்த வரத்தெல்லாம் சத்தியம் பண்ணிட்டார் தசரதன், இதெல்லாம் பார்த்தோ தன்மே சிந்தந்து தேவதாக தேவதைகள்லாம் வானத்துல இருக்கா கேளுங்கோ தசரதன் சத்தியம் பண்ணிட்டார், சாட்சிக்கு கூப்பிடுறான், இவாள்லாம் எனக்கு சாட்சி, கிரக தேவதைகள் கிரக தேவதைகள்லாம் சாட்சி அப்படின்னு சொன்னோடனே தசரதனுக்கு தூக்கி வாங்கி போட்டுது. என்னடா அது, ஒரு லக்ஷ்மணன் வயசுக்குள்ள என்ன சாட்சி எல்லாம் வேண்டி கிடக்கு, என்னத்துக்கு இப்போ இதெல்லாம் பேசுறா அப்படின்னு உடனே தெரிஞ்சு போயிட்டு தசரதனுக்கு ஏதோ இல்லங்கமாதான் கேட்க போற என்ன அப்படிங்கறத கேட்கணும் அப்படின்னு உடனே வரத்தை கேட்கறான், கேக்கி என்ன வரம் அப்படின்னா, முதல் வரம் இப்ப நடக்கிற பட்டாபிஷேக ஏற்பாடுல என் பரதனுக்கு ஆனம் அப்படின்னா அப்பவே தசரதனுக்கு அப்படி மயக்கம் வந்துருக்கு. ரெண்டாவது வரம் 14 வருஷம் ராமன் மர உரி அணிஞ்சிருந்து ஜட்டா ஜட்டையா தலையை பண்ணிட்டு 14 வருஷம் ஒரே காட்டில் இருக்கக்கூடாது, பல காடுகள் சுற்றி புண்ணிய புனல்கள் ஆடின்னு மேல கம்பன் சொல்ல போற, இப்படி எல்லாம் 14 வருஷம் வனவாசம் பண்ணணும் ராமன், அது கூட 14 வருஷம்னு டைரக்டா கேட்கல, நவ பஞ்சக வருஷாணி தண்டகாரண்யாஸ்ரிதஹ, தண்டகாரண்யங்கிறது அடர்ந்ததான காடு, இந்த காட்டிலேயே சில காடுகள்னா டென்ஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, டென்ஸ்னா அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கும், அந்த காட்டில் மரங்கள்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கும், சன்லைட்டே விடாத காடெல்லாம் இன்றைக்கும் இருக்கு அமேசான் காடுகளில், சில இடம்லாம் மரம் மரத்தோட நிழல் அப்படியே அப்படி நிலச்சின்னு இருக்குமா சூரிய கிரணம் கூட உள்ள போகலாம், அந்த மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு ராமன் போனோம் அப்படின்னு கேட்கறதே நவபரிஷானி பண்ணிச்சேன், 9 மற்றும் 14 மொத்தமா கேட்கக்கூடாது, ஏன்னா 14 மொத்தமா கேட்டா 2 டிஜிட்ல இருக்கு ஐயோன்னு சொல்லி தசரதன் ஹார்ட் அட்டாக் வந்து போயிட போறாருன்றதுக்காக நவபஞ்சானி நவபரிஷானி பஞ்சத அப்படிங்கிற பாத்துல ஏதான ஒருத்தர் வந்து பூரி வேணும்னு கேட்டா, எத்தனை பூரி வேணும்னு கேட்டா 25 பூரின்னு கேட்டா நம்ம கட்டணும் மாற பிடிச்சி நாமளே உட்காந்துருவோம், 25 பூரி இதுக்கு எப்படி சேர்த்து பண்றது அப்படின்னா எனக்கு 5 பைசா 25 பூரி வேணும் அப்படின்னு கேட்டா எப்படி கம்மியா இருக்கு, அந்த மாதிரி 25 டைரக்டா கேட்காம 5 பூரி போறோம் அப்படின்னா 25 பூரின்னு அதுலயும் வருது, அப்படி கேட்கிற மாதிரி நவ வருஷாணி பஞ்சத்த 9-5 வருஷம் ராமன் காட்டுக்கு போனோம்னு கேட்கறா, கேட்ட உடனே இந்த சிறந்த மூச்சையாக்கி விழுந்துட்டேன், ஒரு மயக்கம் வந்து கைகேயிதான் கேட்கிறாளா அப்படின்னு மூர்ச்ச கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எழுந்த உடனே கைகேயி நீ தான் இந்த மாதிரி கேட்கறியா, ராமன் உன்னதான் அம்மான்னு நினைச்சிருக்க, கௌசல்யா கூட அவ்வளவு சுஷ்ரூஷை பண்ண மாட்டான், உனக்குதான் இவ்வளவு சுஷ்ரூஷை பண்ணுவான், அவனை போய் நீ இப்படி கேட்கறியா, உடனே திட்ட ஆரம்பிக்கிறேன், ராமன் உனக்கு என்னமா துரோகம் பண்ணா, இல்ல நான் தான் உனக்கு என்ன துரோகம் பண்ண, ரெண்டு பேரையும் நீ வஞ்சிக்கிறியே, இதெல்லாம் பண்ணக்கூடாதுமா, ராமனோட கல்யாண குணங்கள் என்னன்னு இப்ப தசரதன் சொல்ற, சத்தியன லோகான் ஜெயந்தி லோகத்தை சத்தியத்தினால ஜெயிச்சார் ராமன் அப்படின்னா, லோகத்தை எல்லாரும் பராக்கிரமத்தினாலதான் ஜெயிப்பா அப்படின்னா இல்லையா, ராமன் மட்டும் சத்தியத்தினால லோகத்தை ஜெயிப்பாரா, தீனான் தானே ராகவ, தானத்தினால ஏழை எளியவர்களுக்கு மனசை கவரக்கூடியவன் ராமன், குரு சுசுருஷையா வீரா, பெரியவர்கள் ஆச்சாரியர்கள் குருக்கள் இவாளெல்லாம் சுசுருஷ பண்ணி ஜெயிப்பாரா, தனுஷாயுதி சாஸ்திரமான தன்னுடைய போதண்டத்தினால வீரர்கள் யார் யாரெல்லாம் யுத்தத்துக்கு வராடோ அவாளெல்லாம் ஜெயிப்பாராம், பகூனாம் ஸ்ரீ சஹஸ்திரானாம் பகூனாம் ச உபஜீவினா, ராமன் மேல நீ எப்படிமா தப்பு சொல்ற, தப்பு பண்றவாளதான் காட்டு நடத்துறதுங்கிறத பார்ப்போம், நம்ம ராமன் என்னமா தப்பு பண்ணா, நம்ம கிட்ட 1000 பேர் வேலை செய்யறா, ஒருத்தரானது ராமன் மேல பரிவாதமோ அபவாதமோ சொன்னதே கிடையாது, பரிவாதம்னா இருக்கிற தோஷத்தை சொல்றதுங்கிறது பரிவாதம், அபவாதம்னா இல்லாத தோஷத்தை சொல்றது, அவர் பொய்யே சொல்ல மாட்டார், அவரை பார்த்து இவர் பொய் சொல்லிட்டார் தெரியுமோ இல்லையோ அப்படின்னு சொல்றது அபவாதம், இருக்கிற தோஷத்தை சொல்றது பரிவாதம், இந்த இருக்கிற தோஷத்தையும் சொல்றதுக்கு நம்ம கிட்ட நம்ம சர்வன்ஸ் வேலைக்காரா சொன்னது கிடையாது, ராமன்கேனா தோஷமே கிடையாது, இல்லாத தோஷத்தை சொல்றதுக்கு கூட இவரா சேட்ட இவர் அந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டேன்ற மாதிரியான ஆடு ராமன், அப்படி பரிவாதத்தையும் சொல்ல முடியாது அபவாதத்தையும் சொல்ல முடியாது, எந்த தப்புல என்ன என்ன ஒரு கேட்டகரியில நான் ராமனை காட்டுக்கு அனுப்புவேன்மா, இது ரொம்ப தப்புமா நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்றேன், சொல்றது மட்டும் இல்லாம கைகை என்னோட கையானது நம்மாத்து பெருமாள் ரங்கநாதனையும் நம்ம கூட ஒரு வசித்தரையும் தவிர வேற யாரையும் கூப்பினதே கிடையாது, அப்பேற்பட்ட தலைய கையை வந்து கூப்பி உன்னை கேட்கிறமா இந்த வரத்தை தயவுசெய்து மாத்திக்கணுமா, ஏன்னா நான் வர தரேன்னு சொல்லிட்டேன், நீ வரத்தை மாத்திக்கிட்டேன்னா நான் எந்த வரத்தினாலும் பண்ணி கொடுக்குறேன், இந்த ரெண்டு வரத்தையும் மாத்திட்டு பிளீஸ் அப்படின்னு கேட்கிறேன், சரணம் பவ ராமஸ்ய மாதர்மஹா மாமிஹர்ம விஷயத்தை என்ன அதர்மவாதி ஆக்கிட்டார. நான் பேர்பட்ட தர்மவாதியா இருந்தாலும் ராமனை காட்டு என்ன, இந்த ஊர் ஜனங்கள்லாம் காரி துப்புவா, என் ஒண்ணுமே தொடர்பண்ணாத ராமனை போய் காட்டு கமிச்சேன்ற பாபம் எனக்கு வேண்டாம், என்னை இதுல இருந்து காப்பாற்றுமா அப்படின்னு சொல்ற. இவ என்னதான் வந்து செஞ்சினாலும் கை கையை மனசு மாறுறதாவே தெரியல, அவன் எப்படிதான் இருக்கானு நம்மளுக்கே தெரியல, எனக்கு புரிய மாட்டேங்கிறது. பெருமாள் சங்கல்பம் போல இருக்கிறதெல்லாம் அந்த மனசு மாறவே இல்லை, கெஞ்சி பாக்குற கொஞ்சி பாக்குற ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிறது. கை கைக்கிட்ட இன்னைக்கு கைக்கு இன்னைக்கே காட்டுக்கு போக வேண்டாம் பெருமாள், நாளைக்கு கிளம்புறதா சென்று குசல வாழ் மேல நாளைக்கு மேற்கொண்டு ராமாயணத்தை கானம் பண்ணுவாள். கவிதா நிதிக சிம்ஹாய கல்யாண குணசாமினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.